கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானிலே சத்திய நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன்படி நடப்பதற்கும் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் சொன்னேன், அரபு மக்களில் இரண்டு விதமான கூட்டத்தார் இருந்தார்கள். அரபுல் ஆரிபா, அரபுல் முஸ்தாரிபா என்று. அப்படி அரபுல் ஆரிபா என்று இருக்கக்கூடிய கூட்டத்தாரில் மிக முக்கியமான கூட்டம் ஆது கூட்டத்தாரும் சமூது கூட்டத்தாரும். ஆது கூட்டம் சமூது கூட்டம் அந்த இரண்டு கூட்டத்தோடு நபிமார்களுடைய வரலாற்று தொடரிலே ஒரு அதை ஒரு ஏன்ஷியன்ட் பீரியட் என்று சொல்லலாம், ஒரு பண்டைய அரபு வரலாறு, பண்டைய நபிமார்களுடைய வரலாறு. அந்த பண்டைய வரலாறு என்பது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சமூத் கூட்டத்தாரோடு முடிவுற்று நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் முக்கியமான நபியாகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக உள்ளது. இந்த ஏன்ஷியன்ட் பீரியட் என்று சொல்லக்கூடிய இந்த பண்டைய நபிமார்களுடைய வரலாற்றில் இறுதி நபி அதர சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் வாழ்ந்த கூட்டம் சமூது கோத்திரத்தார். எப்படி ஆது கோத்திரத்தார் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு அசுரத்தனமான மக்களாக இருந்தார்களோ, இவர்கள் அதைவிட வித்தியாசமான மக்கள். அதே பிரம்மாண்டமாக, அதே ஜெய்ஜாண்டிக்காக, அதே ஒரு அசுரத்தனமாக இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு மேலே இவங்க என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு இவர்களுக்கு உடல் வலிமையை ஆற்றலை கொடுத்திருந்தான்னு சொன்னா, மலை குகையை மலையை அப்படி சுரண்டி, கையால சுரண்டி குகை செய்து அந்த மலை குகைக்குள் வசித்து வந்தார்கள். ஒரு மலையை வந்து அதை சுரண்டி குகை செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு உள்ள காலத்தில் ஜேசிபி மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற சாதனங்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு மலையை உடைக்கிறதுங்கிறது, மலையை தகர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தார்னால், மலையை குடைந்து அந்த மலை குகைக்குள் தங்களுடைய வீடுகளை அமைத்திருந்தார்கள். அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த மக்கள். அது மட்டுமல்ல, இந்த மக்கள் வாழ்ந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்றால், தபூக் என்று சொல்லக்கூடிய, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, ரசூலுல்லாஹி தபூக் யுத்தத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போன வரலாறு, அப்பொழுது முனாஃபிக்குகள் தபூக் யுத்தத்துக்கு போகாம அவாய்ட் பண்ணது, அந்த வரலாறுலாம் இப்போ இன்னைக்கு நடந்த தராவியில இன்னைக்கு நடந்த சூறால ஓதுனாங்க, சூரத் தௌபால. முனாஃபிக்குகள் எப்படினாலும் வந்து தபூக் யுத்தத்துக்கு போகாம அவாய்ட் பண்ணாங்க, போயிட்டு பிறகு ரசூலாட்ட வந்து எப்படிலாம் சாக்கு போக சொன்னாங்க, நாளைக்கு ஆரம்பிக்கும் ஆயத்து யாத்ததி ரூன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது தபூக் யுத்தத்துடைய வரலாறு. இது அந்த தபூக் பகுதியில் தான் இந்த சமூது கோத்திரத்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்னைக்கு அது வந்து சவுதி அரேபியாவினுடைய ஒரு பகுதி. இந்த தபூக் யுத்தத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் இவங்களும் அப்படித்தான் என்னன்னு சொன்னா, இவர்களும் செய்து வந்த மிகப்பெரிய குற்றம் சிலை வணக்கம். ஆது கோத்திரத்தாரை அல்லாஹ் சுப்ஹானத்துல அழிச்சும் அந்த வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டும் இந்த மக்கள் திருந்தாமல் அதை பற்றி கவலைப்படாமல் மேலும் மேலும் சிலை வணக்கத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களிலும் ஈடுபட்டு வந்ததுனால, இவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினான். மோஜிசா என்று சொல்லப்படும், மோஜிசான்னு சொன்னா நபிமார்களுக்கு நிகழ்த்தப்படும் அற்புதம் மோஜிசா. அப்படி மோஜிசா என்பது மனிதனுடைய கற்பனையால் சிந்திக்க முடியாத, மனிதனுடைய செயலால் செய்ய முடியாத ஒரு காரியத்துக்கு தான் மோஜிசா என்று சொல்லப்படும். அந்த மோஜிசா முதன் முதலாக நடத்தப்பட்டது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அது என்ன மோஜிசா? அதற்கு முன்பாக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து அந்த மக்களுக்கு மத்தியில தாவா செய்றாங்க. அவங்க தாவா செஞ்ச முறைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஆரா, சூரத்து நமல், சூரத்து ஷம்ஸ், சூரத்து ஹூத் மாதிரி ஒரு 8-10 சூராக்கள்ல நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோஜிசா அற்புதத்தை பற்றியும், அந்த அற்புதத்துக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்திய அந்த கூட்டத்தாருக்கு ஏற்படுத்திய அதாபுகளை பற்றியும் சுமார் ஒரு 7-8 சூறால அல்லாஹ் சொல்றான். அதுல குறிப்பா சூரத்து ஹூதுல 61 அத்தியாயத்திலிருந்து, சூரத்து ஹூதுங்கிறது 11 அத்தியாயம், அதுல 61 அத்தியாயத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். வைலா சமூத அகாஹும் சாலிஹன், சமூது கோத்திரத்தாருக்கு அவருடைய சகோதரர் சாலிஹை நாம் நபியாக அனுப்பினோம். சாலிஹ் என்றாலே என்ன அர்த்தங்க, நல்லவர் அர்த்தம். சாலிஹ் என்றாலே நல்லவர் அர்த்தம். அப்ப அவருக்கு பேருக்கு ஏற்றாரு போல நபியும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், மக்கள் ரொம்ப அன்பா ரொம்ப அழகா தாவா செய்றவங்க, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தாயியாக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த மக்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தாவா செஞ்சாங்க அந்த மக்களுக்கு, யா கௌமி என்ற சமுதாயமே, உபதுல்லா அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க, ஒமாலக்கும் இனிலாஹின் கயிறு, அல்லாவை தவிர உங்களுக்கு இது வேறு எது தெய்வம் எதுக்கு உங்களுக்கு, நீயே கண்ட கண்ட சிலையும் கல்லையும் மண்ணையும் வணங்குறீங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க. ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்லி, அவன் தான் இந்த பூமியிலிருந்தே உங்களை படைத்தான். வஸ்தாமரக்கும் ஃபீஹா, இதிலே வசிப்பதற்கு உங்களுக்கு வாழ்வியல் நிறைய ஏற்படுத்தி கொடுத்தான். ஆகவே அந்த அல்லாஹ் விட்டுட்டு ஏன் கண்ட கண்ட சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்குறீங்க, ஆகவே இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல, ஃபஸ்தாஃபிரு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சும்மா தூபு இலைஹி, பிறகு அவனிடத்தில் தௌபா செய்யுங்க, இன்ன ரப்பிய கரீபு முஜீப், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் உங்களுடைய அழைப்புக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கின்றான். பாருங்க, இதெல்லாம் நபிமார்கள் மக்களை அழைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய விவரங்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொன்னா, நபியே என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், எஸ் அலூனக்க நபியே, என்னை பற்றி அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறார்கள். குல் நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், உஜீப் தாவத்த தாயி, அழைக்கக்கூடிய அழைப்புக்கு உடனே பதிலளிக்கின்றேன், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். எஸ் கலூன கபியே உங்களுக்கு கேட்கிறாங்க, ரப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேளுங்க, கேட்கிறாங்க, குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், உஜீப் தாவத்த தாயி, அழைக்கக்கூடிய அழைப்புக்கு உடனே பதிலளிக்கிறேன், பல் எஸ்த ஜீபூலி, அவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்கட்டும், அவர்கள் என்ன ஈமான் கொள்ளட்டும், லாலஹும் யர்ஷுது, நேர்வழி பெறுவார்கள். ஆகவே நான் அல்லாஹ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் நீ சொல்றாங்கல்ல, அதாவது நாம எல்லாம் வந்து ரொம்ப கெட்டவங்களாம், ரொம்ப பாவம் செஞ்சிருக்கோமா, வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல, நாம எல்லாம் பாவிகள் தான், பாவம் செஞ்சிருக்கோம், கெட்டவங்களா தான் இருக்கிறோம், அதனால நாம வந்து நேரடியா அல்லாஹ் அணுக முடியாதான், அல்லாஹ் நேரடியா அணுக முடியாதான், அதனால அல்லாஹ் அணுகிறவங்க யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அல்லாஹ் அணுக முடியும், நாமெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப தூரமானவங்க பாவிகளா இருக்கிறோம். அப்ப பாவமே செய்யாத அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அப்ப அவுலியாக்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதனால நாம நேரடியாக அல்லாஹ்ட்ட போக முடியாதுங்கிறதுனால நாம அவுலியாக்கள்கிட்ட போய் சொல்றோம், எப்படி அவுலியாவே அவுலியாவே, நீங்க எங்க அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கித்தாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கறது என்ன தப்பு? உதாரணமா நீங்க ஜெயலலிதாவை பார்க்கணும், சீஃப் மினிஸ்டரை முதலமைச்சரை பார்க்கணும், எல்லாராலையும் பார்த்துட முடியுமா? அப்ப அதுக்கு முதல்ல என்ன பண்ண, வட்டத்தை பிடிக்கணும், அப்புறம் சதுரத்தை பிடிக்கணும், அப்புறம் செவ்வாயத்தை பிடிக்கணும், அப்புறம் அப்புறம் மினிஸ்டரை பிடிக்கணும், மந்திரியை பிடிக்கணும், அது எல்லாத்தையும் பிடிச்சி கடைசியான யார்ட்ட போக முடியும், யார்ட்ட போக முடியும், அம்மா போய் பார்க்க முடியும், நம்ம நினைச்சவங்க நேரம் போய் போயஸ்கார்டு வாசல் காவத்தட்டு காவல் திறந்துருமா, திறக்காது. அப்ப அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்ல, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஏன் ஒரு மந்திரியை பார்க்கணும்னாலே நீங்க நேர செக்ரட்டரியட்ல போய் மந்திரியை பார்க்க போறோம்பா அப்படின்னு உங்களை விட மாட்டாங்க. அந்த மந்திரியை பார்க்கறது, அவருடைய பிஎஃப் எப்படி பாக்குறது, அவருடைய பிஏ கீழ உள்ள ஆபீசர் யார், அவர் எப்படி பாக்குறது, அவங்க நம்ம கோட்டை உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முதல்ல நமக்கு என்ட்ரி பாஸ் யார் மூலமா கிடைக்கும், அப்புறம் அந்த மந்திரி எப்படி, எப்ப இத்தனை ஒரு வாசித்தாக்கள் ஒரு நடைமுறையின் மூலமா போகும்பொழுது அல்லாஹ் மட்டும் ஈஸியா போய் பாத்திர முடியுமா, அல்லாஹ் மட்டும் ஈஸியா நெருங்கிட முடியுமா? அப்ப அல்லாஹ்க்கு நம்ம இடையில என்ன வேணும், ஒரு இடைத்தரகர் வேணும், ஒரு புரோக்கர் வேணும், அந்த புரோக்கர் தான் யார் அப்படின்னு சொன்னா அவுலியாக்கள். அதுக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று சொல்லுவாங்க, என்னண்டா, தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்லு, தோசைக்கல்ல வெறும் மாவை ஊத்துறீங்கன்னா அது தோசை ஆகாது, அது கீழே என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், அடுப்பு இருக்கணும், நெருப்பு இருக்கணும். அந்த நெருப்புல நேரடியா மாவு ஊத்துனா, ஒருத்தர் நெருப்புலயே மாவு ஊத்துறாரு, தோசை கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப நெருப்பு இல்லாட்டாலும் தோசை கிடைக்காது, நீங்க நெருப்புல மாவு ஊத்தினாலும் தோசை கிடைக்காது. அப்ப நெருப்புக்கு மாவுக்கு நடுவில் என்ன இருக்கணும், என்ன இருக்கணும்? ஒரு தோசைக்கல் இருக்கு. உதாரணம், ஒரு தோசைக்கல் இருக்கணும். அந்த தோசைக்கல்லுக்கு கீழே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தோசைக்கல்லுக்கு மேல நீங்க மாவு ஊத்தினாதான் தோசை கிடைக்கும் உங்களுக்கு. ஏ, நெருப்பு தான் நமக்கு தோசை தருதுங்க. நேரம் நெருப்புலி மாவு ஊத்தி ஊத்தினா தோசை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அல்லாஹ் தான் நெருப்பு, நாமெல்லாம் தோசை மாவு, அவுளியாக்கள் தோசைக்கல்லு சொல்றாங்க. உதாரணம் சொல்றாங்க, தாமர மக்கள் புரியுற மாதிரி உதாரணம் சொல்லுமா? அல்லாஹ் வந்து நெருப்பான், நம்ம நேரடியா நம்ம தோசை மாவு அல்லாட்ட விழுந்தோம்னா நம்ம கரிஞ்சு போயிடுவோமா? அப்ப நடுவில் என்ன வேணுமா? அதுக்கு ஒரு தோசைக்கல் வேணுமா? அவுளியாக்கள் தான் தோசைக்கல்லாம். இப்படி எல்லாம் மக்களை வழிகெடுத்து அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில இடைத்தரகர்களை, புரோக்கர்களை ஏற்படுத்தி விட்டார்கள். புரோக்கர்களை ஏற்படுத்திட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு எந்த புரோக்கர் எனக்கு தேவையில்லைப்பா, என்னை நெருங்குவதற்கு, என்னை அணுகுவதற்கு எந்த புரோக்கர் தேவையில்லை. நஹனு அக்ரபு லஹு மின் ஹப்லில் வரீத், அவனுடைய கழுத்து நரம்பை விட நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு எதுக்கு புரோக்கர்? அவனுடைய கழுத்து நரம்போடு நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். இதா சாலக்க இபாதி அண்ணி, அதனுடைய அடியா என்னை பற்றி கேட்டா நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க, அவனுக்கு தூரத்துல போயஸ் கார்டன்ல கேட்டு மூடிட்டு உள்ள உட்காந்துருக்கல. எனக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு ஒண்ணும் கிடையாது. எனக்கு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் பிடிக்கிற அவசியம் கிடையாது. மந்திரி வாரில் பிடிக்கிற அவசியம் கிடையாது. நேரடியா வா, இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன். அப்ப எல்லா நபிமார்களுமே அல்லாவை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் ரொம்ப பக்கத்துல இருக்கான், பக்கத்துல இருக்கான், பக்கத்துல இருக்கான்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அல்லாஹ் நீங்க நேரடியா கேளுங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அல்லாவுக்கும் நமக்கும் அடியானுக்கும் மத்தியில, அந்த அடியான் எவ்வளவு பாவம் செய்த படுபாவியான அடியானாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறல சொல்றான், தங்களுடைய ஆத்மா குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், தங்களுடைய ஆத்மாவுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே. யாரப்பா சொல்றான்? அல்லாஹ் நம்மை போன்ற பாவிகளை பார்த்து சொல்றான், பாவத்துல மூழ்கி கிடக்குற நம்மள மாதிரி மக்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ். குல் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து வரம்பு மீறி பாவங்களில் மூழ்கி கிடக்கும் என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, இந்த நிலையில் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை ஆயிடாத, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படின்னு நிராசை ஆயிடாத, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா, நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே அப்படி நிராசை ஆயிடாத, இன்ன அல்லாஹ் யஃஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ் குதுசில், அல்லாஹ் சொல்வதாக, யா இபாதி லவ் லவ் பலகத் துனூபுக அனான சமா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றா, யா இபாதி என்னுடைய அடியார்களே, லவ் பலகத் துனூபுக அனான சமா, உன்னுடைய பாவங்கள் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வானத்தின் முகட்டை தொட்டு விட்டாலும், வானத்தின் முகட்டை தொட்டு விட்டாலும், சும்மஸ்தகுஃபர்தனி, அவ்வளோ நிலைக்கு போன பிறகு பாவம் செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு உன்னுடைய பாவம் எவ்வளவு வளர்ந்துருச்சு, வானத்தின் முகட்டை தொட்டு விட்டது, அனானசமா வானத்தின் முகட்டை தொட்டு விட்டது, சும்மஸ்தகுஃபர்தனி, அதற்கு பிறகு நீ என்னிடத்தில் தௌபா செய்தாலும், ஹஃபர்துலக லாஉபாலி, உன்னுடைய பாவத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன், உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன். இதோட பெரிய வாக்குறுதி என்னங்க வேணும்? எவ்வளவு கேடுகட்ட பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரபலமான ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், பனு இஸ்ரவேல்ல ஒரு மனுஷன் 99 கொலை பண்ணிடுறான். பிரபலமான ஹதீஸ் கேள்விப்பட்டிருவோம், புகாரி ஷெரீஃப்ல முஸ்லீம்ல எல்லாத்துலயும் வர ஹதீஸ், 99 கொலை பண்ணிடுறான். அவனுடைய பாதிரியார்கிட்ட போய் கேட்கறான், என்ன அவங்க யார்ட்ட தான் போய் கேட்கணும்? யூத கிறிஸ்தவ யார்ட்ட தான் போய் கேட்கணுங்க? பாதிரியார்ட்ட தான் போய் கேட்கணும். ஒருத்தன் அப்படியே அவர் பாதிரியார்ட்ட போனானா, அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த ஒரு ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டு பின்னாடி பாதிரியார் உட்கார்ந்துருப்பாரு, முன்னாடி உட்கார்ந்து மண்டிட்டு, கன்ஃபியூஷன், என்னவோ கன்ஃபியூஷன் விடுங்க, என்ன அந்த கன்ஃபியூஷன்ல போய் அவர் போய் உட்காருவாரு. உட்கார்ந்த உடனே பாதிரிட்ட கேட்பாரு, பாதிரிக்கு முன்னாடி உட்கார்ந்து, பாதிரியே நான் அது பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்குவாரு. பாதிரி அப்புறம் என்ன பண்ணுவார்? மன்னிப்பு கொடுப்பாரு. அது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படிதான் பாதிரிட்ட போய் உட்கார்ந்து சொன்னாரா, பாதிரியே நான் வந்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டேன், எனக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பாரா அப்படின்னு. அடப்பாவி, கையை பிடிச்சா இழுத்த பெரிய பாவமாச்சரா, சரி ஓகே, உனக்கு மறுமையில் என்ன தண்டனை வழங்கப்படுதா, மாட்டு வண்டியிலேருந்து மாட்டை கழட்டிட்டு அதை உன் கழுத்துல மாட்டி நீ அந்த மாட்டு வண்டி இழுத்துட்டு போனோம், இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லி அனுப்பிட்டாரான். இவன் கவலையோட வந்துட்டான், அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா கையை பிடிச்சிருந்ததுக்கு, சரி அப்படின்னு சொல்லி வந்துட்டானா. அதே மாதிரி மறுமையில பார்த்தா இவனுக்கு பாதிரி சொன்ன மாதிரியே மாட்டு வண்டியில இருந்து மாட்டை கழுட்டு கழுத்துல இவரு வண்டியை மாட்டி விட்டு இவன் இழுக்க முடியாம இழுத்துட்டு போனானா, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகும்போதே பக்கத்துல பார்த்தா ஒருத்தர் புல்டோசர் இழுத்துட்டு வந்தானா, யாரும் பார்த்தா பாதிரியாரு. அப்ப கைய பிடிச்சி இழுத்தவனுக்கே மாட்டு வண்டிண்டா, அப்ப அவர் என்ன பண்ணிதான் ஒரு புல்டோசர் கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு புல்டோசர் இருக்க தகுதியான ஒரு பாதிரி ஒரு மாட்டு வண்டி இழுத்த ஒரு அடியானுக்கு எப்படி பாவமணி பழங்க முடியும்? எல்லா பாவிகளுக்கும் பாதிரியார் பாவமணி பழங்குறாரு, பாதிரியார் பண்ற பாவத்துக்கு யார் பாவமணி பழங்குவா? அல்ல. அப்ப அந்த அல்லாவை எங்களுக்கு மன்னிச்சுட்டு போனா நான் உங்ககிட்ட வரணும். அப்ப அந்த மாதிரி அந்த பாதிரி போய் கேட்டிருக்கான், பாதிரியே நான் 99 கொலை பண்ணிட்டேன், ஆண்டவன் என்ன மன்னிப்பானாண்டு. அடப்பாவி, 99 கொலையா பண்ண, உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்றான். இந்த 100 அவரையும் கொலை பண்ணி, சரி ஏன் ஒன்னு குறையா இருக்கணும், அவரையும் கொலை பண்ணிட்டான் 100. அப்புறம் வருத்தப்படுறான், சரி 100 கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னொரு பாதிரிட்ட போறான். பாதிரி, நான் 100 கொலை பண்ணிட்டேன், என்ன ஆண்டவன் மன்னிப்பானாண்டு? மன்னிக்க மாட்டான்னு சொல்லுவார் அவரு. எங்க 101 ஆயிடுமான்னு பயந்து அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு வேண்டாத இன்னொரு பாதிரியாரை கட்டி, இது என்கிட்ட கேட்கறத விட இன்னும் ஊர்ல ஒரு பாதிரி இருக்காரு, நீ அவர்கிட்ட போய் கேளு, அவர் சாட்டி விட்டான். இவனுக்கு பாவத்தை மன்னிக்கணும் ஆண்டவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, பனீஸ்ல இருந்து சம்பவம். இவன் உண்மையா நல்ல எண்ணத்துல என்ன பண்றான், சரி அப்ப அந்த பாதிரியை தேடி போலான்னு சொல்லி இவன் தௌபா செய்வதற்காக அந்த பாதிரியை தேடி போறான். போற வழியிலேயே இவனுடைய இரணம் முடிஞ்சிருது, இவனுக்கு மௌத்து வந்துருது. மௌத்து வரும் பொழுது கெட்டவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்கு வந்து நிற்கிறாரு. அவர் தான் உண்மையில வரணும், ஏன்னா எத்தனை கொலை பண்ணிருக்கான், 100 கொலை பண்ணிருக்கான். ஆனா அங்க பார்த்தா நல்லவருடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாவுடைய உத்தரவு, நான் தான் இவர் உயிரை வாங்குவேன். அப்ப அந்த மலக்கு சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க, அவன் கெட்ட 100 கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கும் பொழுது அவன் உயிரை நான் தானே வாங்கணும், நீங்க வாங்குறீங்க? இல்ல, அவன் 100 கொலை பண்ணா கூட இப்ப அவன் எங்க போயிட்டு இருக்கான், தௌபாவுக்காண்டி போயிட்டு இருக்கான், அதனால அவன் தௌபா செஞ்ச மாதிரி தான். அப்ப அவர் சொல்றாரு, தௌபாவுக்கு போய்கிட்டு தான் இருந்தானே தவிர என்ன செய்யல, தௌபா செய்யல, அதனால நான் தான் எடுப்பேன். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. சரி, நான் அல்லாட்ட போய் கேட்போம். ரெண்டு மலக்கு அல்லாட்ட போறாங்க, போய் கேட்கறாங்க, யா அல்லாஹ், இந்த மாதிரி நடந்து போச்சு, அவரோட உயிரை யாரு வாங்குறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பளிக்கின்றான், அவர் நடந்து வந்த தூரத்தையும் போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்கள், எது அதிகமா இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி முடிவு பண்ணிக்கங்க. அளக்குறாங்க, நடந்து வந்த பாதையும் போக வேண்டிய பாதையும் அளக்குறாங்க. அவர் போக வேண்டிய பாதையை விட, போக வேண்டிய தூரத்தை விட நடந்து வந்த தூரம் ஒரு ஜான் அதிகமா இருந்துச்சு, அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை நல்லவராக ஆக்கி நல்லவர்கள் உயிரை வாங்கக்கூடிய மலக்குகளை உயிரை வாங்கினாங்க. ரசூலா சொல்றாங்க. அப்போ தௌபான் வரும்பொழுது, இஸ்திகஃபார்னு வரும்பொழுது ஒரு மூமினுக்கு அது எவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்து பாருங்க. அதனாலதான் தாவா செஞ்ச அத்தனை நபிமார்களுமே மக்களுக்கு சென்ற உபதேசம் என்ன, தௌபா செய்யுங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வதாக, அடிய நான் நாடி இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பாவமே செய்யாதவங்களை படைச்சிருக்க முடியும். சைத்தான வழிகெடுக்க விடாம, சைத்தானுக்கு எந்த சக்தியும் கொடுக்காம, அவனுக்கு எந்த பவரும் கொடுக்காம எந்த மக்களுமே உலகத்துல பாவம் செய்யக்கூடாது, நல்ல மக்களா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சா படைச்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எதை விரும்புறான்னு சொன்னா, இந்த அடியான் சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி பாவம் செய்யணும், பாவம் செய்யணும்ங்கிறது யாருடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய விருப்பம். இவன் பாவம் செய்யணும், பாவம் செஞ்சுட்டு வருந்தணும், வருந்தி என்கிட்ட வந்து தௌபா செய்யணும், இதுதான் எனக்கு பிடிக்கும். பாவமே செய்யாம நல்லவரா இருக்காரு, இவர் அல்லாஹ் பிடிக்காது. ஒருத்தர் ரொம்ப சீதேவியா இருக்காரு, அல்லாஹ் பிடிக்காது. பாவம் செய்து பிறகு திருந்தி மனம் வருந்தி அல்லாட்ட கண்ணீர் விட்டு கதறான் பாருங்க, இவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அந்த கதறுதல் ஒரிஜினலா இருக்கணும், டூப்ளிகேட்டா இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஏமாத்திர வேலையா இருக்கக்கூடாது. நீங்க நம்முடைய பாவம் எல்லாம், நம்முடைய இஸ்திகஃபார் எல்லாம் எப்படின்னு சொன்னா, அடுத்த பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கேக்குறது. அல்லாஹ் முதல்ல ஒரு பாவம் செஞ்சுட்டு அதுல தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிரலாம், அடுத்த பாவம் செய்ய போற அது பெர்மிஷன் கூட அல்லாஹ், அடுத்த பாவத்துக்கு லைசன்ஸ் கேட்கணும் அல்லாட்ட. இந்த மாதிரி இல்லாம தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் சொல்றான், மக்களே யாயுஹல்லதீன ஆமனு மூமின்களே, அல்லாஹ்விடத்துல தௌபத்தன் நசூஹாவாக கேளுங்கள், பரிசுத்தமான தௌபாவை செய்யுங்க. பரிசுத்தமான தௌபா என்ன, அதுல முக்காலமும் இருக்கணும், மூன்று காலமும் இருக்கணும், ஏற்கனவே செய்த தவறை தவறுன்னு நம்பணும், தவறுன்னு உணரணும், இப்ப நிகழ்காலத்திலே இறந்த காலத்திலே செய்த தவறை தவறுன்னு நினைக்கணும், இப்ப நிகழ்காலத்திலே அதற்காக வருந்தணும், வருங்காலத்திலே செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்ளணும். இந்த மூன்றும் சேர்ந்தாதான் தௌபா, இந்த மூணு சேரணும். இறந்த காலத்தில் நடந்த தவறு முதல் தவறு உணரணும், ஆமாம் செஞ்சு தப்பு தான், பெரிய பாவம் பண்ணிட்டோம், அது தப்புனே தெரியல வச்சுங்க, இது தௌபாவுடைய பாக்கியமே கிடைக்காது, தௌபாவுடைய நசீபே கிடைக்காது. அப்ப முதல்ல தப்புன்னு உணரணும், இப்ப இப்ப அதுக்காண்டி வருந்தணும், அடரா தப்பு செஞ்சிட்டுமே அப்படி வருந்தணும், எதிர்காலத்துல செய்ய மாட்டேன்னு உறுதி வைக்கணும். இந்த முக்காலமும் சேர்ந்ததுதான் முறையான தௌபா. அதனாலதான் சகோதரர்களே, எல்லா நபிமார்களுமே பாத்தீங்கன்னா நீங்க இஸ்திகஃபார் தௌபாவை பத்தி மக்கள் வலியுறுத்துறாங்க. அதே மாதிரிதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபஸ்தஃஃபிரூஹு ஸும்ம தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபு முஜீப், என்னுடைய ரப்பு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னா உங்களுடைய அழைப்புக்கு உடனே பதில் சொல்றான். அப்படி இருக்கும் எதுக்கு நீ கல்லையும் மண்ணையும் போட்டு வணங்கிக்கிட்டு நேரடி அல்லாட்ட கேட்கறத விட்டுட்டு எதுக்கு உங்களுக்கு ஒரு புரோக்கர் இடையில? காலு அந்த மக்கள் சொன்னார்கள், யா சாலிஹ் சாலிஹே கது குன்த ஃபீனா மர்ஜுவன் கபில் ஹாதா, இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தீங்களே, இதுக்கு முன்னாடி ரொம்ப அறிவாளியா இருந்தீங்களே, இப்ப எப்படி பேசுறீங்க? எதை சொல்றான்? எப்ப அவங்க அல்லாவுடைய வகதானியத்தை ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்ப சொல்றான், இதுக்கு முன்னாடி நல்லா இருந்த இப்ப நீ ரொம்ப பைத்தியக்காரனா போயிட்டீங்களே, இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தீங்களே. ஹாதா மா ஹாதா தன்ஹானா அன் நாபுத மா யாபுத ஆபாவுனா, எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வணங்கி வந்த தெய்வத்தை விடும்படி எங்களை வற்புறுத்துகிறீர்களா, எங்களை தடுக்கிறீர்களா? நீ இதுக்கு முன்னாடி அறிவாளியா இருந்தீங்க, இப்ப எப்படி பைத்தியக்காரனா மாறிட்டீங்க என்று அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. சவுல் ஆனா அதே நேரத்துல நம்ம நாட்டில் உள்ள இந்து சகோதரர்கள்ட்ட, நம்ம நாட்டில் சிலை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட கொஞ்சம் அழகா அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி ரொம்ப நாசூக்கா அவங்களுடைய சிலை வணக்கம் தப்புங்கிறது எடுத்து சொல்லுங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாய் நல்ல அறிவா பேசுறீங்க பாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பல தாவா நிகழ்ச்சியில பாத்துருக்கிறேன், அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது பாய் ரொம்ப அறிவா பேசுறீங்க பாய், நீங்க சொல்றதுல கரெக்டான விஷயம் தான் பாய். அப்ப இன்னைக்கு உள்ள மக்கள் பாருங்க, நாம அவங்க சிலை வணக்கத்தை வந்து ஒரு தவறு, உன் கையாலேயே சிலையை செஞ்சு உன் கையாலேயே அதை வணங்குற, நீயே போய் கடல்ல போட்டு டபால் டபால் போட்டு அடிக்கிற கரையறதுக்காக வேண்டி, ஏன்னா உன் தெய்வத்தை நீயே போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, கரெக்ட் பாய் நீங்க சொல்றது, நீங்க அறிவாளியா பேசுறீங்க பாய். ஆனா அந்த காலத்து மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த காலத்து மக்கள் என்ன சொன்னாங்க, எப்ப அல்லாவுடைய ஏகத்துவத்தை வணங்கினாங்க சொன்னாங்களோ என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க அறிவாளியா இருந்தீங்க, இப்ப பைத்தியக்காரனா ஆயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு உள்ள மக்கள் சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாத மக்கள், சிலையை வணங்கக்கூடிய மக்கள், அவருடைய சிலை வணக்கம் தவறு, குறிப்பா நம்ம இந்தியால சிலை வணக்கம் தவறுன்னு சொல்லும் பொழுது அவங்க நம்ம என்ன சொல்றாங்க, நீங்க அறிவுபூர்வம் பேசுறீங்க, அறிவாளித்தனமா பேசுறீங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில நம்ம தாவா செய்யறது இல்ல. இவ்வளவு சாஃப்ட் கேரக்டர் மக்கள், நான் ஓதும் போது எங்க உஸ்தா சொல்லுவாங்க, நீ இந்தியால உள்ள இந்திய மக்கள்கிட்ட தாவா செய்ய முடியலன்னு உலகத்துல யார்ட்டுமே தாவா செய்ய முடியாது. எந்த விதமான பேஸ்லெஸ் பீப்புள் இவங்க, இவங்களுக்கு எந்த அடிப்படையுமே கிடையாது, எந்த பேசிக்குமே கிடையாது. என்ன அடிப்படை? அவங்க அவங்க விளங்குறதுக்கு, அவங்க புரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேதம் இருக்குதா, அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குதா? அந்த நேரத்தில் ஐயர் என்ன சொல்றோம் அதான் சட்டம். அப்பாவுடைய அப்பா செத்துட்டாருங்கிறதுக்காண்டி அம்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா செத்த நாள்ற அன்னைக்கு திதி பண்ணுண்டா அவருக்கு அப்படின்னு சொன்னா என்ன திதி எப்படி பண்ண ஒண்ணும் தெரியாது, நேரம் ஐயர் திட்டேன், ஐயரே எங்க வீட்டு அப்பாவுக்கு திதி பண்ணணும் அன்னைக்கு, அவருக்கு வருஷ பாத்தியா ஓதணும் அப்படின்டா. ஐயர் என்ன பண்ணுவாரு, என்னென்ன சாமான் எல்லாம் வாங்கிவேன்னு சொல்லுவாரு, வாங்கி ரெடியா வைப்பா, மறுநாள் ஐயர் வருவாரு, வந்து என்ன பண்ணுவாரு, அவன் வாங்கி வைக்கிற சாமான பூரா இவரு லூட் அடிச்சுப்பாரு, லூட் அடிச்சுட்டு அவனை கையை நிட்டுங்குவாரு, கையை நிட்டுவாரு, அவர் ஒரு திரவத்தை ஊத்துவாரு, ஊத்தி இதை குடிங்குவாரு, குடிச்சு விட்டு என்னன்னு கேட்டா கோமியோங்குவாரு, மாட்டு புத்திரம், இதெல்லாம் திங்கிறதுக்கு நான் தான் லாய்க்கடா, நீ வந்து மாட்டு மூத்த கூடிய தான் லாய்க்க அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி வச்சு சாமான போற ஐயர் எடுத்துக்கிட்டு அவன் கையில கோமியத்தை ஊத்தி மாட்டு மூத்தத்தை கூடி குடிமா, அதையும் குடிப்பான் பாவம், அதையும் குடிப்பான் ஐயர் சொல்லிட்டாரு. அப்ப எந்த விதமான ஒரு பேஸ்லெஸ் பீப்புள் இந்த மக்கள், அடிப்படை இல்லாத மக்கள், எந்த விதமான பேசிக் நாலேஜ் கிடையாது, எந்த விதமான பேசிக் சட்டம் கிடையாது. இந்த மக்கள்கிட்ட சகோதரர்களே நாம தாவா செஞ்சு இவங்களை திருத்த முடியாட்டா, நல்லா புரிஞ்சுக்கங்க, அல்லாட்ட நம்ம மிகப்பெரிய குற்றவாளிகள், மிகப்பெரிய குற்றவாளிகள் நம்ம அல்லாட்ட. ஏன்னா மத்தவங்கள மாதிரி இந்த மக்களுக்கு ஏத்து கேள்வி கேட்க தெரியாது, மத்தவங்கள மாதிரி இந்த மக்களுக்கு வந்து லாஜிக்கா பேச தெரியாது, அவங்களுடைய சட்ட அறிவுபூர்வமான மார்க்கம் எங்க மார்க்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மக்களால் சொல்ல தெரியாது. நீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா சொன்னா போதும், ரெண்டு ஆயத்தை ஹதீஸையும் எடுத்து சொல்லி இப்படி சொன்னா கொஞ்சம் விளக்கம் சொன்னா போதும், உடனே போதும் அந்த மக்கள் உங்களை பெரிய அறிவாளியில் கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் மக்கள் நம்ம இந்திய மக்கள். இந்த மக்கள்கிட்ட நம்ம இவ்வளவு காலமா தாவா செய்யல, நம்ம மூலமா ஒரு ஹிந்துவை கூட முஸ்லீம் ஆக்கலன்னு சொன்னா நம்மை விட மிகப்பெரிய குற்றவாளிகள் அல்லாட்ட யாரும் கிடையாது சகோதரர்களே, புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு பார்க்கணும், நம்ம மூலமா எத்தனை பேர் நம்ம தாவா செஞ்சிருக்கோம், எத்தனை பேர் களிமா செஞ்சு கொடுத்துருக்கோம், நம்ம மூலமா எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பனா, யா அலி ஐ யஹ்தி அல்லாஹு பிக்க ரஜுலன் கைரு மினன் ஹுமரின் நாம், உங்களுக்கு அரபு நாட்டு சிவந்த ஒட்டகங்கள், அரபு நாட்டு சிவந்த ஒட்டகங்கள் இன்னைக்கு ஒரு ஃபெராரி கார் மாதிரி, ஒரு ஆடி கார் மாதிரி, இன்னைக்கு என்ன விலை ஃபெராரி கார் யாருக்கு தெரியுமா, ஃபெராரி கார் என்ன விலை, 4.5 கோடியா, 4.5 கோடி 5 கோடி எப்படி இருந்து போட்டோம், அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது அரபு நாட்டு சிவந்த ஒட்டகங்கள். ரசூலா சொல்றாங்க, அலியே உமக்கு அரபு நாட்டு சிறந்த ஒட்டகங்கள் நிறைய, சிவப்பு ஒட்டகங்கள் நிறைய கிடைக்கிறத விட மிக மிக சிறந்தது உன் மூலம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இதாயத்தை கொடுக்கிறது, உங்களுக்கு 40-50 ஃபெராரி கார் கிடைச்சா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க, அதை விட மேலான சந்தோஷப்படணும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உங்க மூலம் ஹிதாயத்தை கொடுத்தாண்டா. அப்புறம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நம்ம ஹயாத்துல நம்ம மௌத்துல இன்ஷா அல்லாஹ் ஒரு கையால வலது கையால ஒருத்தர இடது கையால ஒருத்தர இன்ஷா அல்லாஹ் நாம சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு தான் நாம பின்னாடி சொர்க்கத்துக்கு போவோம். அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருக்கணும். இதுதான் நபிமார்களுடைய வரலாறு கேட்கறதுல நாம பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை. ஆனா நமக்கு அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம், நமக்கு இதான் வேலை. நம்ம அப்படி ஏதாவது போய் தாவா செய்யப்பட நம்மளை வந்து தீவிரவாதின்னு பார்ப்போம், நம்மளை இவரு வெறி பிடிச்ச பாய்ப்பா இவரு அப்படிங்குவான், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும், நம்மளை தப்பா நினைப்பான். இப்படி எல்லாம் யாரு சிந்தனை போடுது? நமக்கு போறது யாரு? இப்ளீஸ், நமக்குள்ள இருக்கிற இப்ளீஸ், நமக்குள்ள இருக்க ஷைத்தான். அவன் தான் என்ன பண்ண இந்த மாதிரி நினைத்தப்படுவான தவிர இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி நான் ஏத்துக்கிட்ட மார்க்கம் நல்ல மார்க்கம் இதை நிச்சய. இன்னும் நம்ம பேர் சில பேர் நினைக்கிறேன்டா தாவா செய்யணும்னா அதுக்கெல்லாம் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் அப்படி கரைச்சி குடிக்கணும், அப்படியே அப்படி ஆதாரபூர்வமா கருந்தமில்ல செந்தமில்ல பேசணும், அப்படியே பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு ஆதாரத்தை அள்ளி வீசணும், இப்படிலாம் செஞ்சாதான் தாவா செய்யணும். நபிமார்கள் போய் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் படிச்சுக்கிட்டு நல்ல ஆதாரங்களை மனப்பாடம் பண்ணி வந்த நபிமார்கள் தாவா செஞ்சாங்க. அவருடைய தாவால பரக்கத்து கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்க, தாவா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்துக்கு அழைப்பதற்கு முதல் குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன், நீங்க படிச்சிருக்கணும், எழுதிருக்கணும், புத்தகங்கள் படிச்சிருக்கணும், நூல்கள் படிச்சிருக்கணும், பெரிய மனப்பாடம் படிக்கணும், ஒண்ணுமே கிடையாது. முதல் குவாலிபிகேஷன் உங்களிடத்துல உருவாக வேண்டிய ஒரு சின்ன கவலை. என்ன கவலை? யாரெல்லாம் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், என் நண்பன் அரகத்துக்கு போறானே, நான் சொர்க்கத்து போவேன் இன்ஷா அல்லாஹ், என் கூட பழகிறான், என் கூட கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கான், எனக்கு நண்பனா இருக்கான், எனக்கு ஃப்ரெண்டா இருக்கான், என் நாட்டில் வசிக்கிறான், என்னோட இருக்கிறான், இவன் நரகத்துக்கு போறான் ரப்பே அப்படிங்கிற அந்த ஒரு கவலை வந்தால் போதும், நீங்க தாவா செய்வதற்கு தகுதி பெற்றவர், நீங்க தாயா இருப்பதற்கு தகுதி பெற்றவர். அந்த கவலை உள்ளத்துல இல்லாம, கவலை இல்லாம நான் விதவிதமா கருந்தம் இல்ல செந்தம் இல்ல பேசியோ அல்லது பெரிய பெரிய ஆதாரங்கள் அள்ளி வீசியோ அல்லது அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வெள்ளக்கோழிலாம் வெள்ள முட்டை விட்டா கருப்பு கோழிலாம் கருப்பு முட்டை தான் விடும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே லாஜிக் பேசி அடிச்சு பேசியோ அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. தாவாவுக்கு முதல் அடிப்படை தகுதி நம்முடைய உள்ளத்திலே அவனை பற்றிய கவலை. யாரெல்லாம் என் எதிரில் என் கண்ணதில் நரகத்துக்கு போறான் யாரெல்லாம் அவனுக்கு இதாயத்தக்கூடிய என்ற அந்த கவலை, இந்த கவலை இருந்தால் போதும் சகோதரர்களே நம்ம தாவா செய்யலாம். அதுதான் சாலி அலசலாத்த மக்கள் சொல்றாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தீங்க, ஆனா எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையெல்லாம் வணங்கி வந்த தெய்வத்தை உடச்சொல்லி எங்களை வற்புறுத்துறீங்களா? முறியும் நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு சந்தேகத்திற்குரிய மனிதர் ஆயிட்டீங்க. இதுவரைக்கும் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோம் உங்க மேல, ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தீங்க, இப்ப நீங்க சந்தேக பெருவழி ஆயிட்டீங்க, சந்தேகத்திற்குரிய மனுஷன் ஆயிட்டீங்க, உங்களை நம்ப முடியாது. காலந்தா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌமி என் சமுதாயமே, அரஅய்தும் இன் குன்து அலா பையினத்தி மின் ரப்பி, என்ன நினைக்கிறீங்க என் ரப்பு என்ன தெளிவான ஆதாரத்தோட அத்தாட்சியோட அனுப்பியிருக்கிறான், வாத்தானி மினு ரஹமத்தன் எனக்கு நபித்துவம் என்ற ஒரு ரஹமத் எனக்கு வழங்கியிருக்கிறான், அசைத்தோ உங்க பேச்ச கேட்டு நீங்களாம் எதிர்க்கிறீங்கிறதுக்காக வேண்டி நான் அல்லாவுடைய ஏகத்துவத்தை சொல்லாம நானும் மூடி மறைச்சிட்டேன்டா, அப்படிப்பட்ட குற்றத்தீர்கள் இருந்து அது என்னை பாதுகாப்பவர் யார் இருக்க முடியும், எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்ற இடத்துல, நான் உங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டியோ நீங்களாம் வெறுக்கிறீங்கிறதுக்காண்டியோ மக்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காண்டியோ நான் ஹக்க சொல்லாம நான் மூடி மறைச்சிட்டேன்டா, அல்லா அல்லாவுடைய அதாவிலிருந்து என்ன யார் காப்பாத்துவா? ஃபமா தஸீதுனனிய கைர தக்ஸீர், நீங்கள் எனக்கு நஷ்டத்தை தான் அதிகப்படுத்துவீங்க, நீங்க நான் உங்களை சொல்லாம விட்டுட்டேன்டா, அதனால சொல்றது என் மேல கடமை. யா கௌமி மேலும் என் சமுதாயமே, அது இப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவா செய்யறாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அதி அற்புதமான சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு இடத்துல அந்த சாலி அலைஹிஸ்ஸலாத்துடைய கோத்திரத்தார்கள் கும்பலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாலி அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மக்களுக்கு தாவா செய்யறாங்க. எங்க இருந்தாலும் விடமாட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான், ஹஜ்ஜுக்கு வந்தாலும் சரி, கடை வீதியிலும் சரி, மார்க்கெட்லயும் சரி, மக்கள் கூட்டிட்டா உடனே போய் தாவா செய்வாங்க, அது நபிமாருடைய இயல்பு. அந்த மாதிரி அவங்க எல்லாம் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாலி அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, வந்துட்டா இருந்தாலும் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிண்டலை பத்தி நான் இமாரில் பொருட்படுத்த மாட்டாங்க, நேர போய் தாவா செஞ்சாங்க அந்த மக்களுக்கு. மக்களே அல்லாஹ் தர யாரையும் வணங்காதீங்க அப்படின்னாங்க. சொன்னவன அதுல ஒரு கிறுக்கம் தருந்தான். அந்த கிறுக்க என்ன பண்ணா, சரி சாலியே நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்களும் கேட்க மாட்டோம், பாவமா இருக்குது, எனக்கு நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க செஞ்சிருக்கீங்களா, நான் இஸ்லாம் நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன், நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க செய்யணும், செஞ்சுட்டு நான் ஏத்துக்கிறேன், உங்க பேச்சை ஏத்துக்கிறேன். சாலிய என்னப்பா என்ன செய்யணும் சொல்லு. அவன் பார்த்தான், என்ன சொல்றது, இப்படி பார்த்தான், சரி இந்த ஒரு பாறை, இந்த கல் இருக்குதுல்ல, ஆமா அந்த கல் ரெண்டா பொளக்கணும், பிறந்து அது உள்ள இருந்து ஒரு கர்ப்பிணி ஒட்டகம் வெளியே வரணும். கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகம் வெளியே வரணும். அந்த ஒட்டகம் வந்து எங்க கண்ணெதிரில் குட்டி போடணும். குட்டி போட்டு உடனே பால் கொடுக்கணும். அந்த ஒட்டகம் கர்ப்பிணி ஒட்டகத்துக்கு ஹைட் இத்தனை அடி இருக்கணும், நீளம் இத்தனை அடி இருக்கணும், கால் இவ்வளவு பெருசா இருக்கணும், கழுத்து இவ்வளவு பெருசா இருக்கணும். இந்த கண்டிஷனோட ஒரு ஒட்டகத்தை இந்த பாறைகளை கொண்டு வா பார்க்கலாம், நான் உன்னோட பேச்சு ஏத்துக்கிறேன் அப்படின்னா. கிறுக்குத்தனமான கோரிக்கை இல்லையா? ஏதோ சாலையில சேர்த்து கிண்டல் பண்றதுக்காக வேண்டி ஒரு கிறுக்குத்தனமா சொன்னான். சுத்தபத்தமா ஒண்ணும் தெரியல, பாறை தெரிஞ்சது. அவன் பாறை தெரிஞ்ச தேர் பார்த்தவொன்னா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி சொல்ல ஆரம்பிச்சான். உடனே சாலிகளை கேட்கிறாங்க, அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தவங்கள்ட்ட, இவர் சொல்ற மாதிரி நான் செஞ்சிட்டா நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களா இஸ்லாத்த? நீங்களாம் அல்லாஹ் வணங்க ஆரம்பிச்சிருவீங்களா? அந்த மக்கள்லாம் உட்காந்துட்டு சரி சரி நீங்க செய்யுங்க நான் ஏத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சாலிக அலைஸ்லாம் அப்பாவி, எப்படியா அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாங்களா? நேரம் போனாங்க, முசல்லா விரிச்சாங்க, தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டாங்க, ரப்பே அவன் கேட்கிற இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துரியா அல்லாஹ். அவன் கேட்கிற மாதிரி அந்த பாறையை புழக்கணும், அதுல இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், கர்ப்பிணி ஒட்டகம், அது வந்து குட்டி போடணும், பால் கொடுக்கணும், அதனுடைய அவுசா அதனுடைய தன்மைகள்லாம் இந்த ஹைட் இந்த வெயிட் இப்படி இருக்கணும். யாருலா அவங்க சொல்றது கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருயாருலா அப்படின்னு அல்லாட்ட கேட்கறாங்க. அல்லா பார்த்தா அல்லாக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு. சரி, இருந்தாலும் தன்னுடைய நபியுடைய ஆசை, நபியுடைய கோரிக்கை, அவர் வெக்ஸாயிட கூடாது இல்ல. அச்சா, ஒரு கால் அப்படி செஞ்சிருந்தா அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்களே அப்படி நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன பண்ணா, சரி சாலிஹே உன் கோரிக்கை ஏத்துக்கிட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க கேட்டபடியே அந்த ஒரு பாறை, அவன் சுட்டி காட்டிய பாறை ரெண்டா பிளக்குது. அதுல இருந்து ஒரு பெண் ஒட்டகம் வருது. அந்த பெண் ஒட்டகம் குட்டி போடுது, குட்டி போட்டு பால் கொடுக்குது. இதை பூரா மலைச்சி போய் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் என்னங்கப்பா இது, நம்ம ஏதோ சும்மா கிண்டலா பேச போனா விழுப்பாடு சொன்னது போற நடந்துட்டு இருக்கு அப்படியே மலைச்சிட்டாங்க அப்படியே. இவ்வளவு பேர் ஆச்சரியமான விஷயம், மலைச்சு போய் அப்படி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அவனால ஒண்ணு பேச முடியல. உடனே சாலி அலசன சொல்றாங்க, என்னப்பா சொல்றீங்க, நீ சொன்னது செஞ்சு காட்டின அல்லா செஞ்சு காட்டினான், எதுக்குப்பா அல்லாவே? நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல சில சைத்தானுடைய நல்லடியார்கள் இருப்பாங்கல்ல, அந்த நல்லடியார்கள்லாம் அதெல்லாம் கரெக்ட் தான், இவரு எங்கிருந்து சூனியம் கத்துட்டு வந்துட்டு இருக்காரு, சொல்றப்பெல்லாம் செய்யக்கூடிய சூனியத்தை எங்கிருந்து கத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூனியம்லாம் எங்களுக்கு தெரியாதா, நாங்களும் சூனியக்காரர்ல கூட்டு வருவோம் அப்படின்னு சாலிஹலை சிலாத்தை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாலிஹலை சிலாத்தை சொன்னா, சாலிஹே அவங்க கேட்கிற மாதிரி நான் தருவேன், இது ஒரு பெரிய அற்புதம், நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். ஆனால் அந்த ஒட்டகத்துக்கு இவங்க எந்த விதமான தீங்கு செஞ்சிடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், நாக்கத்துல்லா, நாக்கத்துல்லா அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை இவங்க எந்த தீங்கு பண்ணிடக்கூடாது. ஏதாவது தீங்கி பண்ணிட்டா அல்லாவுடைய அதாபு இறங்கிடும், அதை சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. சாலி அரசெல்லாம் சொன்னாங்க, பரப்பா இது வந்து ஏதோ மாந்திரத்திலேயே மாயத்திலேயே வந்தது இல்ல, அல்லாவுடைய உத்தரவின்படி அல்லாவுடைய ஒட்டகமா அல்லா இதை கொண்டு வந்திருக்கிறான். அந்த ரசூலா சொன்னாங்க, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மிருகங்களில் சாலி அலைசலாத்திர ஒட்டகம் ஒன்று, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மிருகங்களில் சாலி அலைசலாத்திர ஒட்டகம் ஒன்று. அப்போ இது அல்லாவுடைய ஒட்டகம், இதுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இறங்குமையானால் அது பெரும்பாலும் மக்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கும், நல்லதா இருக்காது, அவங்களுக்கு அவர்களை சித்திரவதை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒட்டகம் என்ன ஆயிடுச்சு, இது பிறந்த உடனே இந்த காஃபிர்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைடா, ஊர்ல இருந்தது ஒரே ஒரு கிணறு, அந்த கிணறுல தண்ணி இருக்கு, மக்கள் எடுத்து புழங்கிட்டு இருந்தாங்க. இது சாதா ஒட்டகமா இருந்தா பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அந்த ஒட்டகமே ஒரு நாள் தண்ணி குடிச்சா போற கிணறு வத்தி போயிடும். இவங்களுக்கு பூரா பிரச்சனை ஆயிடுச்சு, என்னடா இது, இந்த ஒட்டகம் தண்ணி குடிச்சா தண்ணி வத்தி போயிடுது, கிணத்துவ தண்ணி, தண்ணி கஷ்டமா இருக்குது. வந்து சாலி அரசா முறையிடுறாங்க, என்ன சாலிகை உங்க ஒட்டகம் எல்லாம் தண்ணி குடிச்சது வத்தி போயிடுது. சாலி அரசா, சரிப்பா ஒரு நாளைக்கு நீங்க குடிங்க, ஒரு நாளைக்கு என் ஒட்டகம் குடிக்கட்டும், ஒரு நாளைக்கு நீங்க தண்ணி இறக்கிற தண்ணிய கிணத்துல இறையிற தண்ணிய நீங்க எடுத்துக்கங்க, இன்னொரு நாளைக்கு அது குடிக்கட்டும். அது குடிக்கிற அன்னைக்கு, அது குடிக்கிற அன்னைக்கு உங்களுக்கு தண்ணி இருக்காது இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த ஒட்டகத்தில் ஊருக்கே போதுமான அளவுக்கு அல்லாஹ் பாலை சுரக்க வைப்பான், அந்த பாலை குடிச்சுக்க, நீங்க உங்க ஊருக்கே போதுமான அளவுக்கு பால் சுரக்க வைப்பான் அல்லாஹ், அந்த பாலை நீங்க குடிச்சுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த ஒட்டகத்தின் மூலமாக ஒரு நாள் அவன் தண்ணி எடுத்துப்பான் கிணறுல இருந்து. ஒட்டக தண்ணி குடிக்கிற அன்னைக்கு தண்ணி வேலை என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒட்டக பாலே கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்துருந்தான் அல்லாஹ். இருந்தாலும் இவங்களால ஜீரணிக்க முடியல. யாரும் அந்த காஃபிர்களால அது நடந்து போகும்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்குது மக்களுக்கு. அதை பார்க்கும்பொழுதுலாம் மக்கள் களிமா சொல்றாங்க. அதை பார்க்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, சாலியா இஸ்லாத்தை அல்லாவுடைய தௌஹீதை ஏத்துக்கிறாங்க. இது இவங்களால ஜீரணிக்க முடியல. என்னடா இது, தாம ஏடாகடமா கேட்க போய் அது உண்மையிலே ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அந்த ஒட்டகம் நடந்து போகும்போது களிமா சொல்றான் ஆளாளுக்கு பார்த்து. ஏன்னா அல்லாவுடைய ஒட்டகம், அல்லாவுடைய ஒட்டகம், அல்லாவுடைய ஒட்டகம் அப்படி பேமஸ் ஆகி போச்சது. நடந்து போக மக்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். மக்கள் களிமா சொல்ல ஆரம்பிச்ச உடனே இது அந்த குஃபார்களுக்கு பிடிக்கல, குஃபார்களுக்கு பிடிக்கல. அவன் இந்த முடிவு பண்ணிட்டான், இந்த ஒட்டகத்தையும் கொண்டுறணும், சாலிகளை சிலத்தையும் கொண்டுறணும், ஒட்டகத்தையும் கொண்டுறணும், சாலிகளை சிலத்தையும் கொண்டுறணும். இது திட்டம், அவன் திட்டிய திட்டம் அல்ல, அல்லாஹ் திட்டிய திட்டம். எதற்காக அல்லாஹ் அதான் பிறகு காரணம் வேணும்ல, இவன் கதையை முடிக்கிறது அல்லாஹ் ஒரு காரணம் வேணும் இல்லையா, இவன் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க அதை பத்தி குர்ஆன்ல, சாலிகளை சிலம் சொல்றாங்க, யா கௌமி என் சமுதாயமே, ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், லக்கும் ஆயத்தன், இது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, மிகப்பெரிய அத்தாட்சியாக கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய பூமியிலே அது பாட்டுக்கு மேஞ்சி சாப்பிட்டுக்கிட்டோம், அதுக்கு எந்த விதமான தீங்கு ஏற்படுத்திட கூடாது. அப்படி ஏற்படுத்துறீங்க, அதாபுன் கரீம், மிக விரைவான அதாபு உங்களை வந்து பீடிக்கும், மிக விரைவான அதாபு உங்களுக்கு வந்துடும். அதனால அல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகத்தை விட்டுருங்க, அதுக்கு எந்த தீங்கு ஏற்படுத்தக்கூடாது. ஆனந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஃபஅக்ரூஹா, அந்த ஒட்டகத்தை பாவிகள் அறுத்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். அது எப்படி கொன்றாங்கங்கறத பத்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்ல அல்லாஹ்வே சொல்றான் இன்னொரு வசனத்துல, வகான ஃபில் மதீனத்தி திஸ்ஆத ரஹத்தின் யுஃப்ஸிதுன ஃபில் அர்த். அந்த ஊரிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு 9 பேர் இருந்தாங்களாம். எத்தனை பேரு? 9 பேர். அல்லாஹ் சொல்றான், நம்பரோட சொல்றான், 9 பேர் இருந்தான் அந்த ஊர்ல. அவர்கள் தான் அவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டான், உருப்பிட மாட்டான், உலகத்தில் குழப்பம் ஏற்படுத்ததான் அவனுடைய வேலை. அப்படிப்பட்ட 9 பேர் இருந்தாங்க. அதுல பெரும்பாலும் யாரு பார்த்தா பொம்பளையில் உள்ளான். அந்த 9 பேர்ல பெரும்பாலும் யாரு? பொம்பளையில். அதுல ஒருத்தி பேர் அப்படின்னு சொன்னா சதூக். இவன் ரொம்ப அழகியான். இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அந்த மூசா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரான அந்த எதிரிகள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த பாருங்கப்பா, சாலிஹுடைய ஒட்டகத்தையும் சாலிஹையும் யார் கொலை பண்றீங்களோ அவங்களுக்கு நான் என்ன அர்ப்பணிச்சிடறேன், நீங்க எப்படி வேணாலும் என்ன அனுபவிச்சுக்கலாம், என்னுடைய அழகையும் என்னுடைய வயதையும் என்னுடைய இளமையையும் நீங்க அனுபவிச்சுக்கலாம், யார் இந்த வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றா இந்த அழகான சின்ன பொண்ணு. இன்னொத்தி பேர் இருந்து கனீசா, இவ ஒரு கிழவி. இவ என்ன பண்ணாலும் தன்னுடைய 4 பெண் மக்களை கொண்டு நிறுத்தி, சாலிஹியும் ஒட்டகத்தையும் யார் கொள்றாங்களோ இந்த பெண் மக்கள் எந்த பெண்ண வேணா எடுத்துக்கலாம், அவங்களுக்கு சொந்தம். இப்படி பெண்ணாசையை காட்டி அவங்க சொன்ன உடனே, உலகத்திலேயே மனுஷ மயங்கிற முதல் ஆசை என்னங்க? பெண்ணாசை தான். மத்த பொன்னாசை மண்ணாசை எல்லாம் அப்புறம், முதல்ல என்னதான்? பெண்ணாசை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்யும் பொழுது கூட மக்கத்து குரேஷிகள் ரசூலுல்லாஹ்ட்ட டீல் பேசும்போது முதல் டீல் என்ன தெரியுமா? முகமதே, எங்க வீட்டு எல்லா அழகான பொண்ணுங்களையும் உங்களுக்கு முன்னாடி நிறுத்துறோம், உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமோ அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இந்த தாவா வேலை நிறுத்திருக்க. அப்புறம் தான் சொன்னாங்க, உங்களை இந்த எங்க நாட்டுக்கே மக்காவுக்கே ராஜா வாக்கிறோம், அல்லது நாங்க எல்லாருடைய பணத்தையும் போட்டு உங்களை பணக்காரன் ஆக்கிறோம், இந்த அழைப்பு பண்ணி விட்டுருங்க. அப்பதான் ரசூலா சொன்னாங்க, லவ் உதியாத்து ஷம்ஸ் அலா யமீனி ஒல் கமர் அலா எசாரி, என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனை கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் ஹயாத் இருக்கும் வரை இந்த திருப்பணியை விட மாட்டேன். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ முதல்ல ஆசை காட்டுறது எதை வச்சுதான்? ஷைத்தான், இப்லீஸு, பெண்ணாசையை காட்டித்தான். இந்த பெண்ணாசையை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டானுங்க? சூழ்ச்சி பண்ணிட்டானுங்க. அல்லாஹ் சொன்னான், மக்கரு மக்கரன், அவர்கள் கடுமையாக உட்கார்ந்து சூழ்ச்சி பண்ணாங்க, உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாங்க, எப்படி கொள்ளலாம் இவரை, எப்படி கொள்ளலாம் ஒட்டகத்தை, முதல்ல எப்படி கொள்ளலாம், அப்புறம் சாலையை எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணாங்க. மக்கர்னா மக்கரன், நாமும் பிளான் பண்ணோம். அல்லாஹ் சொல்றான், அவனும் உட்கார்ந்து பிளான் பண்ணா, நானும் உட்கார்ந்து பிளான் பண்ணேன், எப்படி அதாபம் இறக்கலாம், எப்படி இவங்களை அழிக்கலாம் அப்படின்னு நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளும் சொல்றான், அவங்களுக்கு தெரியாது, நான் எப்படி பிளான் பண்ணுங்கிறது அவர்களுக்கு தெரியாது, அவங்க திட்டமிட்டார்கள், பிளான் பண்ணாங்க. இதே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்துல் ஷம்ஸ்ல சொல்லும்போது சொல்றான், கஸ்ஸபத் சமூது பித்தக்வாஹா, கஸ்ஸபத் சமூது பித்தக்வாஹா, சமூது கோத்திரத்தார் வரம்பு மீறி பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள். இதிம் பாஸ் அஷ்காஹா, அவர்களிலே ஒரு தரித்திரம் பிடிச்ச மூதேவி திட்டமிட ஆரம்பித்தான். அந்த அருளாச்சுரம் அஷ்கா, அஷ்கான தரித்திரம் பிடிச்சவன் அர்த்தம். தரித்திரம் முடிச்சவன். அதுல ஒருத்தன் தான் அதுல சாலி அலைசலாத்துடைய ஒட்டகத்தை கொண்டவன். அவன் பேரே ரசூலா சொல்றாங்க அபு ரகான். அவன் பேர் அபு ரகான். இவன் தான் என்ன பண்றான், சாலி அலைசலாத்துல ஒட்டகத்தை முதல்ல கால் நரம்பு அறுக்கிறான். கால் நரம்பு அறுத்தவன அது அப்படியே நடக்க முடியாம கீழே விழுது. அதுக்கப்புறம் போய் கழுத்தை வெட்டுறான். யாரு இந்த அபு ரகான்? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கஸ்தபத் சமூது பி தக்வாஹா இதிம் பாஸ் அஷ்காஹா. அந்த தரித்திரம் முடிச்சவன் திட்டமிட ஆரம்பித்தான், வரம்பு மீற ஆரம்பித்தான். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ். அவங்களுடைய ரசூல் சொன்னாங்க, யாரு சாலி அலைஹி ஸலாம் சொன்னாங்க, நாக்கத்தல்லாஹி வ சுக்யாஹா, என்னுடைய ஒட்டகத்தையும் அது தண்ணி குடிக்கிறதையும் விட்டுருக்கப்பா, அது பாடு தண்ணி குடிச்சிட்டு போட்டுப்பா, அல்லாவுடைய ஒட்டகம் அது பாடு மேஞ்சிட்டு போயிட்டுப்பா, நீங்க எந்த தீங்கு பண்ணாதீங்கப்பா என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ஃபகதபூஹு ஃபஆக்கருஹா, சாலி அலைஹி ஸலாத்தை பொய்ப்பித்து விட்டு அந்த ஒட்டகத்தையும் அறுத்தார்கள். அல்லாஹ் சும்மா இருப்பானா? ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய மீது அல்லாஹ்வுடைய அதாபை இறக்கி அவர்களுடைய கதையை முடித்து விட்டான். அவருடைய கதையை முடிச்சிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்போ நம்ம இதுவரை பார்த்துட்டு இருப்போம், நபிமார்களுக்கு தீங்கு ஏற்படும் போதெல்லாம், நபிமார்களுக்கு தொல்லை ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை காஃபிர் எதுவும் பண்றதில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிக்கும் பங்கம் ஏற்படும் பொழுதுதான் ரப்பல் ஆலமீன் அது எச்சரிக்கையோட, எதுவும் தீங்கு இறைக்காத, தீங்கு வச்சா அல்லாஹ்வுடைய அதாபம் வந்துடும் அப்படி எச்சரித்த பிறகும் அவன் வரம்பு மீறும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய அதாபை இறக்குறான். எப்படி இறக்குறான் அதாபு? இதுக்கு முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தண்ணீர் மூலமாக, ஆது கோத்திரத்தாருக்கு காற்று பெரும் புயல் காற்று மூலமாக, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, தண்ணீர் இல்லை காற்று இல்லை, டமால்னு ஒரு இடி முடிஞ்சு, ஒரே இடி சப்தம், காற்றும் கிடையாது தண்ணீரும் கிடையாது புயலும் கிடையாது சுனாமியும் கிடையாது, ஒரே ஒரு இடி ரப்பல்லாஹ் சொல்றான், ஒரே சப்தம் தான். அத்தனை பேர் க்ளோஸ். எப்படி க்ளோஸ் ஆனாங்க? எப்ப இவங்க அறுத்தாங்களோ அறுத்த உடனே சாலி அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க, என்னடா ஆஹா இவங்களுக்கு என்ன வரப்போகுது, அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண உடனே சாலி அலைஹிஸ்ஸலாம் ஊரை காலி பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண உடனே சாலி அலைஹிஸ்ஸலாம் தன்னோட ஈமான் கொண்ட மக்களை அழைச்சிக்கிட்டு அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போதுவா அவங்க அறுத்துட்டானுங்க, முடிஞ்சு போச்சு கதை முடிய போது வாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாலி அலைஹிஸ்ஸலாம் கிளம்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க அந்த மக்கள்? அக்கரூஹா. அவர்கள் அறுத்த பிறகு சாலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தமத்தஉ ஃபி தாரிக்கும் சலாசத் அய்யாம். முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு, இன்னும் மூணே நாள் தான். கெடுதிச்சிட்டாங்க. சாலி சொன்னாங்க, தமத்தஉ, நீங்கள் வசித்துக் கொள்ளுங்கள், ஃபி தாரிக்கும் உங்களுடைய வீடுகளிலே, சலாசத்த மூன்றே நாட்கள், சலாசத் அய்யாம் மூன்றே நாட்கள், தாலிக வாதுன் கைரு மக்தூப், இது பொய்யல்லாத வாக்குறுதி, பொய்ப்பிக்கப்படாத வாக்குறுதி, இன்னும் மூணே நாள் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அதா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஃபலம்மா ஜாஅ அம்ருனா, நம்முடைய உத்தரவு வந்த பொழுது, நஜ்ஜைனா சாலிஹம் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தி மின்னா, நம்முடைய அருளின் காரணமாக சாலிஹையும் சாலிஹுடைய ஈமான் கொண்ட மூமின்களை மட்டும் நாம் பாதுகாத்தோம். உமின் ஹிஸி யௌமைதீன், அந்த நாளில் கேவலத்திலிருந்தும் அந்த அதாபிலிருந்து பாதுகாத்தோம். இன்ன ரப்பக ஹுவல் கவியுல் அசீஸ், நிச்சயமாக அந்த உங்களுடைய ரப்பு தான் எல்லோரையும் மிகைத்தவனாம் சக்தி உள்ளவனா இருக்கிறான். வாஹதல்லதீன தலமோ, அந்த அநியாயக்காரர்களை பிடித்தது அஸ்ஸைஹா, ஒரே இடி ஒரே சப்தம், ஒரே இடி ஒரே சப்தம் அவர்களை பிடித்தது. ஃபஅஸ்பஹூ ஃபீ தியாரிஹிம் ஜாஸிமீன், அவர்கள் வீடுகளில் இருந்த நிலையிலேயே அப்படி அப்படி அப்படி அப்படி செத்து விழுந்தான், அப்படி அப்படி செத்து விழுந்தான், ஒரே ஒரு சப்தம் தான். கல்லம் யகனோ ஃபீஹா, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல யாருமே வசிக்கலையோ என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஊரே இல்லாமல் ஒரே இடியிலே அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ் முடிச்சிட்டான். மூணு நாள் டைம் கொடுத்தாங்களா சாலி அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அதாப் எப்படி வந்துச்சுன்னா, முதல் நாள் அவங்களுடைய முகங்கள்லாம் பாத்தீங்கன்னா, சாலி அலைஹிஸ்ஸலாம் புரட்டு போயிட்டாங்க, அது எங்க போன அப்புறம் சொல்றேன். முதல் நாள் அல்லாஹ் அவங்க முகத்தை பூரா ரத்த மாதிரி செவப்பாக்கிட்டான், அந்த மக்களுடைய முகம் பூரா ரத்த மாதிரி செவப்பாயிடுச்சு. ரெண்டாவது நாள் கண்ண கரையல் ஆயிடுச்சு. மூணாவது நாள் செந்நிறமாயிடுச்சு. செந்நிறமான பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய தன்னுடைய இடி முழக்கத்தை இறக்குகின்றான். அத்தனை பேர் தங்களுடைய வீட்டில் முகம் குப்புறம் விழுந்து செத்து கிடக்கிறாங்க. அதுல ஒரே ஒருத்தமிழ் ரசூலா சொல்றாங்க, ஒரே ஒருத்தமிழ் உஹைமீர், அவன் பேரு உஹைமீர், அந்த ஒருத்த மட்டும் எப்படி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் சாலி அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல, அந்த உஹைமீர்ங்கிறவன் மட்டும் என்ன பண்ணிட்டான், எப்படி எஸ்கேப் ஆயிட்டான், தப்பிச்சிட்டான். எப்படி தப்பிச்சாண்டா? சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஈமான் கொண்ட மக்களை கூட்டிகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தபூக்ல இருந்து கிளம்பி ஹரம் எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. ஹரம் எல்லைக்குள்ள ஹரம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய மதினா சுத்தி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவுள்ள பகுதி. அந்த ஹரம் எல்லைக்குள்ள தப்பிச்சு வந்துட்டா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கோத்திரத்தாரோ. இந்த உஹைமீர் இருக்கா பாருங்க, இவனும் எப்படியோ பதுங்கி பதுங்கி அவன் எங்க வந்துட்டான், ஆனா பூமியில முஸ்லீம் இல்ல, ஹரமுக்குள்ள வந்துட்டான். ஹரமுக்குள்ள வந்து அல்லாவுடைய அதாபு இறங்காது இல்ல. மண் தகலகு காண ஆமினா, யார் ஹரமுடைய எல்லைக்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவர். அல்லாஹ் சொல்றான் இவன் உள்ள வந்து ஒழிச்சுக்கிட்டான், பாதுகாப்பு பெற்றுட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கொஞ்ச நாள் அப்படியே விட்டானா, இதெல்லாம் மறந்து போச்சான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மூத்த போயிட்டாங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு ஹரமை விட்டு வெளியே வந்தானா இல்லையா, டமால் ஒரு இடி வந்து அவன் மட்டும் செத்தான், அவன் மட்டும் செத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லம்மா ஹரஜ மினல் ஹரம், அவன் எப்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செஞ்சதுக்கு அப்புறம் மூத்தாலும் போயிட்டாங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் எப்ப ஹரமை விட்டு வெளியே வந்தானோ அஹதத்தி சைஹா, அவனையும் அந்த இடி பீடித்தது. எங்கே இருந்துச்சு இடி, எப்படி விழுந்துச்சு யாருக்கும் தெரியாது, அவனும் செத்து போனான். அந்த உஹைமீரும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உஹத்திஸுக்கும் பி அஷ்கன் நாஸி ரஜுலைன், மனிதர்களிலேயே கேடுகட்ட மோசமான மனிதர்கள் யாரு தெரியுமா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்தை அறுத்தானே அவனும் அழிய சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலித்த சொல்றாங்க அலி ரதி அல்லாட்ட, அழியே மனிதர்களே கெடுகட்ட மனுஷன் யார் தெரியுமா, தர்த்தம் பிடிச்ச மனுஷன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஒட்டகத்தை கொன்றவனும் உண்மை வருங்காலத்தில் கொல்ல போகபவனும், அவதான் மனசுல மோசமானவங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரதி அல்லாட்ட. ஹயர் இந்த நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போறாங்க. அப்படி தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்கே ஒரு கிணற்று பகுதியை பார்த்து மக்கள் தங்குறாங்க. தபூக்கிட்ட ரசூலா போனாங்க, அங்க சஹாபாக்கள் ரசூலா எல்லாம் தங்குறாங்க. அங்க ஒரு கிணறு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதியன் இப்ப இன்னும் இருக்குது, மதியன் சாலிஹன் சொல்லி தம்மாவுக்கு பக்கத்துல, சவுதியில தம்மாவுக்கு பக்கத்துல தபூக்கு பகுதியில இருக்குது அந்த ஏரியால, இன்னும் இருக்குது அந்த இடம். அங்க சஹாபாக்கள் எல்லாம் அப்படி போகும்போது அந்த ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல போய் தண்ணி எடுக்க போறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, அதுல தண்ணி இருக்குது தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்துட்டு தங்கள் உணவுக்கு தேவையான மாவு எல்லாம் பெசையறாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வந்து மக்கள் அந்த கிணத்துல தண்ணி எடுத்தாங்கன்னு ரசூலா சொல்றாங்க, இது தாவூத் அலை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதாபு இறங்கின இடம், இங்க யாரும் வசிக்க வேண்டாம், யார் யாரெல்லாம் தண்ணி எடுத்த தண்ணி எல்லாம் கொட்டிடுங்க, அதுல பிசைந்த மாவை கீழே கொட்டிடுங்க, எனது அல்லாவுடைய அரா அதாபு இறங்கின பகுதி இங்க இருக்கக்கூடாது, உடனே கிளம்புங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்பி வேற இடத்துல போய் தங்குறாங்க. ஆகவே அல்லாவுடைய அதாபு இறங்கிய இடத்திலே மனிதர்கள் நாம நின்று அங்க வேடிக்கை பாக்குறது, அதை வந்து நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்குறது, அங்க நின்று அதிகமா வந்து செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரசூல்லா வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன, வாதிய முஹஸர், இப்ப மக்கால பாக்கலாம் அரஃபா மைதானத்திலிருந்து, அரஃபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபா நோக்கி வரும்பொழுது வாதிய முஹஸர் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால ஹஜ்ஜில இஹ்ராம் கட்டிருக்கும் பொழுது அரஃபால இருந்து முஸ்தலிஃபாக்கு வரும்போது வாதிய முஹஸர் வந்தவுடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க இங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க, வேகமா நடங்க வேகமா நடங்க, ஏன்னா இது அல்லாவுடைய அதாபு இறங்கின இடம். என்ன இறங்கிச்சு, அந்த அப்ரஹா என்பவன் யானைப்படையோட வந்தான் இல்லையா காபத்துல அழிக்கிறதுக்காண்டி, அப்ப அல்லாஹ் சுபஹானஹு அபாபிலுங்கிற பறவையை இறக்கி அந்த அப்ரஹாவுடைய யானைப்படையை அழிச்சா பாருங்க, அது அந்த இடம் தான் வாதிய முஹஸர் தான். இன்னைக்கு அந்த வாதிய முஹஸர் குறிப்பிட்ட பகுதி இன்னைக்கு அந்த அடையாளத்தோடு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால இருந்து வரும்பொழுது முஸ்தலிஃபாக்கு வரும்பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாவுடைய அதாபு இறங்கின இடம் இங்க நின்று வேடிக்கை பார்க்க உடனே கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சோ அல்லாவுடைய அதாபு இறங்கின இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அஹ்ஷா யுசி யுசீபக்கும் மிஸ்லமா அசாபக்கும் ஃபலாத்தது குழுவா, நீங்க அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கோத்திரத்துக்கு அதாபு இறங்கின இடம், அந்த இடத்துல நீங்க நின்னீங்கன்னா அல்லாவுடைய அதாபு உங்களை பிடித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன், அங்க நிக்காதீங்க கிளம்புங்க அப்படின்னாங்க. நல்லா கவனிக்கிற நேத்தோட ஒரு ஆயத்தை உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுகிறான், வாக்குறுதி அளிக்கிறான், எப்படி உமா கான் அல்லாஹு முஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம் உமா கான் அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தஃகஃபிரூன், நபியே நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை அழிக்க மாட்டான், அவர்கள் பாவமணிப்பு தேடிக்கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் ஒருபோதும் அழிக்க மாட்டான். இப்படி தெளிவா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த பிறகும் ஒரு காத்து அடிச்சா இடி அடிச்சா இது ஆது கோத்திரத்தா இருக்கும் அந்த இடியா இருக்குமோ, அது மாதிரி அல்லாவுடைய அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கோத்திரத்துக்கு போனா இங்க நிக்காதீங்க, இன்னி அகாஷ் போக திமுரா மாறிடும், அல்லா மன்னிக்கிறோம் பெரிய கிருபையாளம்மா, அவன் மேல தண்டிப்பானா அவளை பாவம் செய்யும் நல்லா சாராயம் குடி தௌபா செஞ்சா அல்லா மன்னிப்பான், வட்டி வாங்கி தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். அப்போ பாவங்கள் செய்வதற்கு அது திமிரை ஏற்படுத்திடும். அதே நேரத்தில் அல்லாஹ் தணிச்சிடுவானோ, அல்லாஹ் தணிச்சிடுவானோ, தணிச்சிடுவானோ பயந்துகிட்டே இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நிராசி ஆயிடுவான். அதனாலதான் ஈமான் என்பது பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கணும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இருக்கணும். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி அதிகமா சொன்ன அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ரசூலுல்லாஹ் அஞ்சினாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தையும் ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை இருக்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தின் மீது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அச்சப்பட்டாங்க. இதுதான் வாதி உஸ்மான். இப்பவும் வந்து நீங்க மக்கால இருந்து மதினாக்கு வர்ற வழியில, மக்கால இருந்து மதினாக்கு வர வழியில் ஜுஹஃபான் ஒரு இடம் வரும், அங்கேயே நீங்க போர்டு எல்லாம் போட்டிருக்காங்க. மக்கால இருந்து மதினா உம்ரா உம்ரா செய்யும் போது அஜிசியம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்லயே இருக்கும் ஜுஹஃபான் சொல்லி, அந்த ஜுஹஃபாக்கு பக்கத்துல உஸ்ஃபான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்கோம், அரபிலையும் எழுதியிருக்கோம். அந்த உஸ்ஃபான்ங்கிற இடத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க, யாரோட சஹாபாக்களோட போகும்போது கேட்கறாங்க அபுபக்கர்ட்ட, யா அபாபக்கர் அத்தத்ரி ஐயு வாதின் ஹாதா, இந்த உஸ்ஃபான் என்ற இந்த பள்ளத்தாக்கு பகுதி இது என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு யார சொல்ல எனக்கு தெரியலையே அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் மர்ர பிஹி ஹூதும் வஸாலிஹான், இந்த உஸ்மான் என்ற இடத்துல தான் ஹஜ்ஜுக்கு வரும்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் தங்கி இருந்தாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் தங்கி இருந்தாங்க, அந்த இடத்துல நாமளும் கொஞ்ச நேரம் தங்கிட்டு போலான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் தங்கி இருந்தாங்க. ஹைர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தங்களுடைய கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு ஹரமுடைய எல்லைக்குள்ள வந்துட்டதுனால அதற்கு பிறகு அவங்க அங்கே எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றாங்க, இபாத்தை நிறைவேற்றாங்க, அந்த பகுதியிலே மௌத்தாகி அடக்கம் செய்யப்படுறாங்க. இதுதான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு. சார், இதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன, நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இந்தியால பிறந்து இங்க இருக்கக்கூடிய இந்துக்களோட இங்க இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் சவுதி அரேபியாவில் கிடையாது. ஏன்னா அங்க இந்துக்களே கிடையாது, யாரும் தாவா செய்வோம். இந்த பாக்கியம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களா இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. ஆனா இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்திருக்கான். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்ததை போன்று தாவா செய்வதற்கும் அவர்கள் இஸ்லாத்தை அழைப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தொடர்ந்து கொடுப்பானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஃப்தார் நேரத்தில் பழங்கள் மற்றும் ஸ்நாக்ஸ் வைக்கப்படுகிறது பள்ளிவாசல்கள், அது ஹராமான பணத்தில் வந்ததா ஹலாலான பணத்தில் வந்தா தெரியாமலே சாப்பிடலாமா? டவுட்டா இருந்தா சாப்பிடாதீங்க, டவுட்டா இருந்தா சாப்பிடாதீங்க. இது வந்து ஆறாமல் இருக்குமா, யார் கொடுத்தா எவரு கொடுத்தான்னு சொல்லி பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு ரொம்ப கம்பல்சரியான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க யார் வந்து எதை கொடுத்தாலும் வாங்கி இஃப்தாருக்கு வச்சிடக்கூடாது. அவங்க வருமானம் ஹலாலான வருமானமா, அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அதை வாங்கி வைக்கணும். இது பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய கடமை. நம்ம திடீர்னு ஒரு பள்ளிக்கு போறோம், அந்த பள்ளி கஞ்சி போட்டுருக்காங்க, எல்லாம் போட்டுருக்காங்க, ஆனா அது ஹலாலா ஹராம தெரியாது, யாரு கொடுத்தா எவரு கொடுத்தா தெரியாது, அவாய்ட் பண்ணிடணும். நம்பிக்கை இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் இவங்க ஹராமான காசுலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஹலால தான் செய்வாங்க, அப்ப நம்பிக்கை தான் சாப்பிடுங்க, சந்தேகம் தான் சாப்பிடாதீங்க. நான் கர்ப்பமாக இருப்பதால் இது வந்து இதுல இன்னொரு டவுட் வரும், நாளைக்கு நாளைக்கு வரும் பாருக்காது, ஏன்னா வருஷா வருஷம் ரமதானுக்கு வந்துட்டே இருக்கிற டவுட். என்ன டவுட் தெரியுமா, யாராவது சொல்லுங்க. வாலாஜா பள்ளிவாசல், வாலாஜா பள்ளிவாசல் ஒரு மார்வாடி கொண்டு வந்து ஜூஸ் குடிக்கிறாரு, அது குடிக்கலாமா? வருஷம் வருஷம் வரும் கேள்வி, நம்ம வருஷம் வருஷம் பதில் சொல்லிட்டே இருக்கிறோம், அது நாளைக்கு நாளைக்கு வரும் பாருங்க. நான் கர்ப்பமாக இருப்பதால் டாக்டர் என்னை நோன்பு வைக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார், இது கூடுமா? எது கூடுமா, நோன்பு வைக்கிறது கூடுமா, இல்ல டாக்டர் சொன்னது கூடுமான்னு கேக்குறீங்களா? டாக்டர் குப்பையில தூக்கி போடுங்க, கர்ப்பமா இருக்கிறோம் நோன்பு வைக்க கூடாது, எந்த சட்டமும் கிடையாது. அலந்திரா உங்களுக்கு உடல் திரகாத்துல இருக்குது, மன தைரியம் இருக்கு, தாராளமா நோன்பு வைக்க, தப்பு கிடையாது. கர்ப்பமா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா நோன்பு விட்டுதான் ஆகணும், அப்படி எந்த சட்டமும் கிடையாது. அல்லாஹ் இன்ஷா உங்களுக்கு தாக்கத்தை கொடுப்பான், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுப்பான், உங்களுடைய கர்ப்பத்தை லேசாக்குவோம், உங்களுடைய பிரசவத்தை லேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால டாக்டர் பேச்சு 100% நம்பணும் அவசியம் கிடையாது, டாக்டர்லாம் மேலா டாக்டர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குளிப்பு கடமையான பின்பு அந்த துணியை துவைத்து அதனை உடுத்திக் கொள்ளலாமா? பின் என்ன தீ வச்சா கொளுத்த முடியும்? ஒவ்வொரு தடவையும் குளிப்பு கடமையா குளிவா, ஒவ்வொரு தடவை தீ வச்சு குளிச்சுட்டே இருக்கணும், புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது துவைச்சிட்டு உளுத்ததான் ரசூலா சொன்னது. சொல்லப்போனா நபிசல்லால தான் பல நேரங்களில் அவங்களுடைய ஆடைகளிலே பட்ட அந்த இந்திரியத்தை சும்மா சுரண்டிட்டு ரசூலா அப்படி உடுத்து தொழுது இருக்கிறாங்க, சுரண்டிட்டு. அது கூட மார்க்கத்துக்கு ஆதாரம் இருக்குது. அதனால வந்து தாராளம் அந்த ஆடை உடைய உளுத்தி, ஆனா எதுவுமே செய்யாம அப்படியே குளிராம கூடாது, ஒண்ணு கழுவணும், அல்ல குறைஞ்சபட்சம் பட்ட இடத்த நல்ல சுத்தமா சுரண்டிட்டாவது குளிக்கணும். துவா கேட்கும் முறை என்ன, என்ன முறை இருக்கு? துவா அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் நமக்கு முன்னாடி இருக்கிறோம், அவன்கிட்ட நம்ம கோரிக்கை கேட்கணும். முதல் கண்டிஷன், நாம் உண்ணும் உணவு, நம் உடுத்தும் உடை அனைத்தும் ஹலாலா இருக்கணும். ஹராமான உணவு உண்டுட்டு, ஹராமான உடை உடுத்திட்டு, ஹராமான வியாபாரம் பண்ணிட்டு, ஹராமான பொருள் அனுபவிச்சுட்டு அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் கண்டிப்பா துவா ஏத்துக்க மாட்டான். ஹலாலான உணவு இருந்தாலே சில கண்டிப்பா அல்லாஹ் துவா ஏத்துப்பான். இறந்தவர்களுக்கா 7-ம் பாத்தியா 40-ம் பாத்தியா என்பது என்ன, சரியான முறை என்ன, இறந்தவர்களுக்கு குரான் ஓதி ஹதியா செய்யலாமா, ஓதுற சரியான முறையை கேட்கறாங்க. பாத்தியா ஓதுற சரியான முறை என்ன, பாத்தியா ஓதுறதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் பிதாத்து கூடாது. இறந்தவர்களுக்காக குரான் ஓதி ஹதியா செய்யலாமா? தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரா சூரத்து யாசின் அலா மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுக்காக சூரத் யாசின ஓதுங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனால குரான ஓதி இறந்தவர்களுக்கு யாரெல்லாம் அந்த நன்மையை சேர்த்து வச்சிரு அப்படின்னு செய்யலாமா? செய்யலாம். யார் செய்யலாம்? பிள்ளைகள் செய்யணும், பெற்றவங்களுக்காக உறவினர்களுக்காக பிள்ளைகள் செய்யணும். அது இல்லாம நம்ம என்ன பண்ணுறது, குரான் ஓதுக்காக லெபமாரை கூப்பிட வேண்டியது, அந்த லெபமார் வந்து எனக்கு 5,000 to 10,000 பேரம் பேச வேண்டியது, பேரம் பேசி குரான ஓத வேண்டியது. எப்ப குரான ஓதி உங்கள்ட்டயே கூலியை வாங்கிட்டான லெப்ப, அப்புறம் அல்லாட்டா எப்படி கூலி கிடைக்கும்? அல்லாட்ட கிடைக்காத கூலிய அப்புறம் எப்படி உங்க பெத்தவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியும்? அது இப்போ லேட்டஸ்ட் எப்படின்னு சொன்னாக்கா, குரான் ஓதுதெல்லாம் இல்ல, அவர் ஆல்ரெடி முடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. வந்து நீங்க பணத்தை கொடுத்தா முடிச்சு அவுத்தி விட்டுருவாரு, முடிச்சு வைக்க அவரு அதை முடிச்சு வைக்க என்ன பண்ணுவாரு, முடிச்சு அவுத்து விட்டுருவாரு. என்னவா, ஏற்கனவே அவர் குரான் ஃப்ரீயா இருக்கும் போது ஃப்ரீ டைம்ல குரான் ஓதி முடிச்சு போட்டு வச்சிருக்காரா, நீங்க பணத்தை வாங்கிட்டு முடிச்சு அவுக்கி விட்டுருவாரா, அந்த குரான் நேரம் எங்க போய் சேர்ந்துருமா, உங்க பெத்தவங்கள்ட்ட போய் சேர்ந்துருமா? இப்படியும் ஏமாத்துறாங்க, நம்மளுக்கு ஏமாறாங்க. அதை முடிச்சு வைக்கல கிட்ட காசை கொடுத்துட்டு முடிச்சு வைக்கிட்டு முடிச்சு அவுத்து விட்டு வந்தாலும் வாங்கிட்டு வர்றாங்க காசை கொடுத்துட்டு. இது இவனுடைய அறியாமை மட்டுமல்ல, இவனுடைய சோம்பேறித்தனம். குரான் ஓதுறது சோம்பேறித்தனம். நீங்களே உட்கார்ந்து உங்க பெத்தவங்களுக்கு ஓதலாம, தாராளம் ஓதலாம், தப்பு கிடையாது. குரான் முழுமையா ஓதி முடித்தவுடன் என்ன செய்ய வேண்டும், துவா செய்யணும், அவ்வளவுதான். குரான் நம்மளுக்கு பண்ணே, குரான் ஓதுனாலே அதுக்கு ஒரு தம்மாம் ஒண்ணு செய்யணும். தம்மாம், தம்மாம் ரியாத் ஜித்தா தம்மாம் ஒண்ணு சொல்லுவாங்க, அது என்ன தம்மாமோ தெரியல. அந்த தம்மாம் செய்யறதுக்கு அஜரத்தை கூப்பிடுவாங்க. அந்த அஜரத்தை வந்து இந்த குரான்ல கடைசி பேஜ்ல ஒரு குரான் இருக்கும், யாருலாம் நான் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபான் ஓதுனதுக்கெல்லாம் ஃபவுச கொடு, வாவ்னு ஓதுனதுக்கெல்லாம் வரவை கொடு, அப்படி உதாரணம் அதுக்கு அதை கொடு, இதுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டு துவா ஒன்று கேட்டு அது ஒரு 50-100 வாங்கிட்டு போவாரு. அது பிதாத்து. அந்த மாதிரி தம்மாமெல்லாம் கிடையாது. நீங்க ஓதி அல்லாட துவா செய்யுங்க, குரான் ஓதிட்டு அல்லாட துவா செய்ய கண்டிப்பா அல்லா துவா கபூல் செய்வான். இதே உங்க பெத்தவங்களுக்கோ உறவினர்களுக்கோ சேர்த்து வைக்கணும், அல்லா அந்த நன்மை சேர்த்து வச்சிடலாம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நஃபில் தொழுகையின் போது குரானை நம் கையில் வைத்துக் கொண்டு எங்க சொல்லியாச்சு, அது எல்லாம் சொல்லியா சேர்ந்து பதிலாம். எனது அக்கா மகன் அவனது மாமனாருக்கு 40 ஃபாத்தியா ஓதி மண்டபத்தில் விருந்து வைத்து வாழ்க்கை வரலாறு வெளியிட்டார். அதற்கு அந்த ஜமாத்தார்கள் உறவை முறிக்க சொல்கிறார்கள், அவ்வாறு செய்யலாமா? அதாவது எந்த ஒரு குற்றவா தப்பு செஞ்சவங்களுமே வந்து உறவு முறிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அவர் மண்டபத்தில் வச்சு 40 ஃபாத்தியா ஓதி அந்த 40 ஃபாத்தியா வந்து பெரிய பிதாத் அப்படின்னு சொன்னா, இவன் உறவை முறிச்சிருன்னு சொல்றது பெரிய ஹராம். இது எந்த ஜமாத்து சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு ஜமாத் இருக்காங்க நம்ம ஊர்ல, ரொம்ப பிரபலமான ஜமாத்து. ஜமாத்தே கிடையாது, ஜமாத்தினாலே ஒற்றுமை நடத்தும், ஒற்றுமையை குலைக்கிற ஜமாத்தி இவங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உறவு முறிச்சிரு. உறவு முறிக்கிறது எந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு பேன்றத பத்தி அவ்வளவு வலியுறுத்தி சொல்றாங்க. அவங்க செய்யக்கூடிய தப்பதான் நம்ம வெறுக்கணுமே தவிர, அவர் செய்யக்கூடிய அவரை வெறுக்க கூடாது, தப்பு செய்ய மனிதர் வெறுக்க கூடாது. ரசூலோட அதிசய ஆதாரம் இருக்குது. ஒரு முறை ரசூலோட சஹாபாக்கள் ஒரு மனிதரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, யார சொல்லா அவர் இருந்து தப்பெல்லாம் செய்யறாரு யார சொல்லலா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதரை வர்றாரு. அந்த மனிதர் வந்த ரசூலா ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, ரொம்ப இலகுவா சாப்பிட்டா நடந்துக்கிறாங்க. அவர் போனப்பறம் சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார சொல்லலாம், என்ன இது, அவர் அவரு எவ்வளவு பேர் தப்பு செஞ்சாரு, அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க அவர் வந்தவர் ரொம்ப சாப்பிட்டா பேசுறீங்களே. ரசூலா சொன்னாங்க, நாம அவர் செஞ்ச தப்பதான் வெறுத்தமே தவிர அவரை வெறுக்கல. அவர் செஞ்சு தப்பதான் இருக்கணும் தவிர அவரை இருக்க கூடாது. அப்ப அந்த தப்புல இருந்து அவர் எப்படி காப்பாத்தலாம் யோசிக்கணும் தவிர, உறவு புரிச்சது அவர் வீட்டுக்கு போகாத, அவர் சலாம் சொல்லாத அப்படின்னா, இந்த டவுசர் ஜமாத் பண்ணக்கூடிய வேலை, அந்த வேலைக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. யோகா செய்வது பற்றி உங்களின் கருத்து என்ன? செய்யுங்க, நல்லா செய்யுங்க, சூரிய நமஸ்கார் பண்ணுங்க. யார் வந்து 5 தொழுவதில்லையோ அவன் தான் யோகா பத்தி யோசிப்பான். 5 தொழுகை யார் ஒழுங்கா செய்யறது இல்லையோ, தொழுவது இல்லையோ, அவன் தான் யோகா பத்தி பேசுவான். ஒழுங்கா நீங்க 5 தொழுகை முன்பின் சுண்ணத்துகளோட பேணுதலோட தொழுது பாருங்க, ஜமாத்தோட தொழுது பாருங்க, உலகத்திலே அதை விட சிறந்த யோகா எதுவும் கிடையாது. அவனுக்கு தொழுகையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அதனால யோகா யாரும் எதை பிடிச்சிட்டு அழகிறான். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான யோகா கத்து கொடுத்துருக்கான், அற்புதமான தொழுகை கத்து கொடுத்துருக்கான், அதை விட சிறந்த தொழுகை யோகா என்ன இருக்க முடியும்? அதனால தொழுகை 5 பரக்டா தொழுவுங்க, அதை விட சிறந்த யோகா எதுவும் கிடையாது. மற்றபடி அந்த எக்ஸசைஸ், அந்த அவங்க சொல்லித்தரக்கூடிய அந்த உடற்பயிற்சிகளை செய்யலாமா? தாராளமா செய்யலாம். மற்றபடி அந்த மந்திரம் கிந்திரம் சூரிய நமஸ்காரம் மண்ணாடி நமஸ்காரம் இதெல்லாம் ஷிர்க், பெரிய ஹராம், பெரிய பாவம். அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் மூக்க அப்படி இப்படி விரல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பக்கமா மூக்க விடுங்க சுவாசம் பண்ணுங்க, ஒரு பக்கமா மூச்சை இழுத்து இன்னொரு மூக்கொழியா சுவாசம் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ். இதெல்லாம் தாராளமா செய்து எந்த தப்பு கிடையாது. இது வந்து யோகா நக்கடி முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்புறம் அவரை பார்த்து வணங்கணும், இதெல்லாம் அப்படி வணங்கினா அந்த மந்திரங்களை சொன்னா அது ஹராம் ஷிர்க்கு. அதெல்லாம் எக்ஸசைஸ் அடிப்படையில் அந்த எக்ஸசைஸ் செஞ்சா இந்த பலன் உண்டு அப்படின்னு சொன்னா தாராளமா சேர்த்து தப்பு கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல தொழுகை, தொழுகை செஞ்சுட்டாலே போதும், அந்த எக்ஸசைஸ் தேவைப்படாது. ஜமாத்துடன் தொழும் பொழுது நோய்க்கு மருந்து எடுக்காதன் காரணமாக அவரின் தக்குவா லெவல் கூடியுள்ளதாக கூறலாமா? அவர் தக்குவா லெவல் கூடியதாக இல்லை, அவருடைய மூத்து லெவல் கூடினோம். எந்த தக்குவா நோய்க்கு மருந்து எடுக்கிறது தடுக்குது? இது இந்த கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்தேன் ஒரு குரூப் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தேன் இருக்க அவங்க இருப்பது அல்லாவே நமக்கு அனுப்பி ரசூலா சொல்றாங்க, மா அன்சல் அல்லாஹு தான் இல்லா அன்சல மாவு தான், அல்லாஹ் உலகத்தில் எந்த நோயை இறக்கினாலும் அதற்கு மருந்தையும் சேர்த்து இறக்காமல் இருப்பதில்லை. உலகத்தில் எந்த நோயா இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு எது சேர்த்து இறக்குறான்? மருந்து சேர்த்து இறக்குறான். ஏன்னா நோயை கொடுக்கணும் அவன் தான், சிஃபா கொடுக்கணும் அவன் தான். அதனால எந்த பைத்தியக்காரன் சொன்னால் மருந்து எடுக்கலாம் பெரிய தக்குவான்னு சொல்லி ஒருத்த மருந்து எடுக்காம மூத்தா போயிட்டான்டா, அவன் சூசைடு, தற்கொலை, ஹராம் அது. அதனால மருந்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு மருந்து எடுக்கணும். ஜமாத்துடன் தொழும்போது சுஜூத் மற்றும் இருப்பில் போகும்போது நாம் போதி முடிக்கும் முன் இமாம் சலாம் கொடுத்து விட்டால் நாம் சலாம் கொடுக்க வேண்டுமா? நாம் போதி முடித்து விட்டு பெருமையாக சலாம் கொடுக்கலாமா? நீங்க நாளை கழிச்சு வரலாம் ஓதிட்டே உட்காந்துருப்பீங்க, உட்காந்து சலாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அதே இமாம் சலாம் கொடுக்கும், நீங்களும் முடிச்சிடணும். கிராண்ட் மதருக்கு கொஞ்சம் ஆன்லைன் கொஸ்டின் எழுதி அனுப்புறோம், கொஞ்சம் நல்ல கொஸ்டினா எழுதுங்க. சும்மா இந்த இத்து போன கேள்விலாம் கேட்டிருக்கேன், தௌஹீது ரூபியா என்றால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு கிராண்ட் மதருக்கு ஜகாத் கொடுக்கலாமா? தாராளம் கொடுக்கலாம், தப்பில்ல. குனூத்து துவா ஓத, குனூத்து துவா தினமும் ஓத வேண்டுமா? குனூத்து ஓதின் முறை என்ன? இது நம்ம இதுல துவாக்கள் ஹதீஸ் கிதாப்ல வருது, அதுல மனப்பாடம் பண்ணீங்க பாத்து. நாம் அனைத்து மதங்களையும் ஃபாலோ பண்ணலாமா? தப்பு இல்ல. துபாயில இருந்து என்னுடைய மாமா வட்டிக்கு விடுகிறார், நான் அதை கேட்டால் என் மீது கோவப்படுகிறார், நான் அட்வைஸ் பண்ணலாமா? அட்வைஸ் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணாட்டா தான் நல்லா கோவப்படுவான். அட்வைஸ் பண்ணா அவர் கோவப்படுவாங்க, அட்வைஸ் பண்ணலன்னு அல்லாஹ் மேல கோவப்படுவான். சொன்ன பதில் இது ரிசீவிங் அண்ட் கிவிங் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹராம், வாட் டு டு வித் தி இன்ட்ரெஸ்ட் மணி கெட்டிங் ஃப்ரம் தி பேங்க் அக்கவுண்ட். நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஏன் வட்டியை வாங்குறீங்க? பேங்க் அக்கவுண்ட்ல வட்டி நம்ம வந்து சிறு சேமிப்பு சேர்த்து வச்சிருக்கிறேன், சேவிங் போட்டு வச்சிருக்கேன், வட்டி பணம் வருது அப்படின்னு சொன்னா அந்த வட்டி பணத்தை ஏன் வாங்கணும், அப்புறம் எதுக்கு அது என்ன பண்ணுன்னு கேட்கணும், முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே பேங்க் பணத்துல வட்டி வந்தா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு நஜிசை எப்படி பயன்படுத்தும் அந்த மாதிரி பயன்படுத்தி யார்ட்டி கொடுத்துறோம். அதுவே நம்ம மசாயில் ஃபத்தோல கேட்டு கூட யார்ட்ட என்ன பண்ணு சொல்லி. Can it be given to someone or used for some purpose? எந்த பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எந்த பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு நஜிஸ் மாதிரி நம்ம கையவிட்டு போனா போதும், இல்ல கிழிச்சு போடுறீங்க கிழிச்சு போடுங்க, தீ வச்சு கொடுத்து தீ வச்சு கொடுத்துருங்க அந்த பணத்தை, உங்க கையவிட்டு போனா போதும், அது நஜிஸ் மாதிரி பாக்கணும். இதை வைத்துக் கொண்டு நான் இவருக்கு கொடுக்கலாமா, அந்த பர்பஸ் யூஸ் பண்ணலாமா, பள்ளிவாசல் கக்கூஸ் கட்டுறது கொடுக்கலாமா, என் வீட்டுல டாய்லெட் கட்டலாமா, அல்லது ஏழை கொடுக்கலாமா, இப்பெல்லாம் கேட்கறது. நீங்க சட்டி நிறைய மலத்தை வச்சுக்கிட்டு இது யாருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிற மாதிரி அது நஜிஸ். நஜிஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துங்க. திருமணத்திற்கு பிறகு பெண்களின் பெற்றோர்களுடைய கடமை என்ன? பெண்களின் பெற்றோர்களுடைய கடமை என்ன? இல்ல பெண்கள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையை பத்தி கேட்கிறாங்களா? என்னுடைய கணவர் அவருடைய தாயின் பேச்சை கேட்டு என்னை கொடுமை செய்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ திரும்ப ஒரு கொடுமை செய்யுங்க. அதாவது சில கணவன்மார்களுக்கு ஏற்பட்ட நிலைமை, அவனுக்கு வந்து மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதான் தெரியறதில்லை. யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து? அம்மாவுக்கா மனைவிக்கா? அதனால தடுமாற்றாயி ஒண்ணு ஒரேடியா மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மாவை கழட்டி விட்டுருவான், அல்லது அம்மா பேச்ச கேட்டு மனைவி சித்திரவதை பண்ணுவான். இது ரெண்டுமே பெரிய ஹராம், ரெண்டுமே பெரிய ஹராம். ரெண்டுக்கு நடுவுல பேலன்ஸா கொண்டு போற பாருங்க, அதுதான் சரியான முறை. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் தாய்க்கு செய்யணும், அதே நேரத்தில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மனைவி கொடுங்க. ஏன்னா மனைவி நம்மளை நம்பி வந்தவ, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்முடைய பொறுப்பு உண்டு. அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும், தாய் கொடுக்க வேண்டிய கடமையும் இதையும் ஒழுங்கா செய்யணும். இந்த இரண்டையும் பேலன்ஸா செய்யறதா உண்மையான முஸ்லீம். இதுல ஒன்னு வரம்ப மீறிட்டாலும் அவன் அல்லாட்ட குற்றவாளி. இதை வந்து உங்க கணவனுக்கு புரிய வைங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமா, அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானா.